بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரர்களால் புனிதமிக்க ரமலானிலே அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய நபிமார்களுடைய வரலாறுகளையும் அவருடைய இறை அச்சத்தையும் அல்லாஹ்வின் மீது கொண்ட அவர்களின் பற்றுதலையும் பற்றி எல்லாம் கேட்கக்கூடிய நாம், பேசக்கூடிய நாம், அதுபோன்று நமக்கும் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா இறை அருளையும் இறை தக்வாவையும் அல்லாஹ்வின் மீது பற்றுதலும் ஆர்வமும் தந்தருள்வானாக என்று துவா செய்தவண்ணமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, கடைசியாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது, மூமின்கள் மட்டும் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த கப்பலிலே ஏற்றிக்கொண்டு காஃபிர்களை அந்த வெள்ளப்பிரளயத்திலே மூழ்கடிக்க செய்து அல்லாஹ் சாகடித்தான் என்ற வரலாறுகளை எல்லாம் பார்த்தோம். அதற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மரணத்திற்கு பிறகு மூமின்கள் மட்டுமே உலகத்தில் வாழ்ந்து வந்தார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்கள் மட்டுமே உலகத்தில் வசித்து அல்லாஹ்வை வணங்கி வாழ்ந்து வந்த நிலையில் ஷைத்தான் அதற்கு பிறகு தன்னுடைய வேலையை காட்டாமல் இருக்க மாட்டான். மீண்டும் மீண்டும் அவன் செய்த பல்வேறு முயற்சிகளினால், பல்வேறு திட்டங்களினால், பல்வேறு குழப்பங்களினால் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் வலுப்பெற ஆரம்பித்து மீண்டும் சிலை வணக்கம் உருவாக ஆரம்பித்தது. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் என்ன சிலை வணக்கம் உருவானதோ அதே சிலை வணக்கங்களும் அதே கற்களையும் தங்களுடைய முன்னோர்களையும் தங்கள் நினைத்த தெய்வங்களையும் உருவங்களாக வடித்து, சிலைகளாக வடித்து அதை வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வெள்ளப்பிரளயத்திற்கு பிறகு மீண்டும் ஆரம்பமாக ஆரம்பித்தது. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா யமன் தேசம் என்று இப்பொழுது சொல்லக்கூடிய அந்த யமன் பகுதியிலே உள்ள ஒரு இடத்தில், இப்பொழுது அம்மானுக்கும், அம்மான் என்பது ஜோர்டானுடைய தலைநகரம், அந்த அம்மானுக்கும் ஹதரமௌத் என்பது யமனுடைய தலைநகரம், அந்த ஜோர்டான் சொல்லக்கூடிய அம்மானுக்கும் ஹதரமௌத் என்று சொல்லக்கூடிய யமனுடைய பகுதிக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியிலே ஒரு கூட்டத்தார் வாழ்ந்து வந்தார்கள். அந்த கூட்டத்தாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு வித்தியாசமான அமைப்பிலே படைத்திருந்தான். எப்படி என்றால், கடுமையான பலசாலிகள், ஒவ்வொருவருடைய உயரமும் அகலமும் பார்த்தா அப்படி ஆளு ஜெய்ஜாண்டிக்காக மிக ஒரு அசுரத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த மக்களுக்கு பெயர் ஆது கூட்டத்தார் என்று பெயர். இவர்கள் அரபு மொழி பேசக்கூடிய மக்களாக இருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்திலிருந்தே அரபு மொழிதான் இருந்தது என்றாலும் கூட, பிறகு அந்த அரபு மொழியிலே சொற்களிலே பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து, பல்வேறு கூடுதல் குறைவுகள் நிகழ்ந்து அது பல்வேறு மொழிகளாக மறுவ ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு இந்த மக்கள் முறையான அரபு மொழி பேசக்கூடிய மக்களாக இருந்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் அரபு மொழி பேசக்கூடிய மக்களை என்றால், அரபு மொழி என்பது மிக தொன்மையான மொழி, மிக ஆரம்பமான மொழி அரபு மொழி. அந்த அரபு மொழியை வரலாற்று ஆசிரியர்கள், வரலாற்று வல்லுநர்கள் இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று அரபுல் ஆரிபா, இன்னொன்று அரபுல் முஸ்தாரிபா என்று இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். இந்த அரபுல் ஆரிபா என்பவர்கள் யார் என்றால், இதை எப்படி எந்த காலத்தை வைத்து பிரிக்கிறார்கள் என்றால், ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தை வைத்துத்தான் எப்படி வரலாற்றை, உலக வரலாற்றை கிமு கிபி என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அடிப்படையாக வைத்து வரலாற்று காலத்தை பிரித்தார்களோ, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று, அதுபோன்று அரபு மொழி வரலாற்றை இஸ்மாயிலுக்கு முன் இஸ்மாயிலுக்கு பின் என்று அவர்கள் பிரிக்க ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் அரபு மொழியையே மிக அற்புதமாக ஃபசீஹான அரபி என்று சொல்வார்கள். ஃபசீஹ் என்றால் நல்ல இலக்கிய நயத்தோடு, இலக்கண நயத்தோடு, நல்ல அழகான அந்த முறையோடு அரபு மொழி பேசுவதிலே ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த முறையான அரபியை முதலில் துவக்கி வைத்தவர்கள். அதனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முந்தைய சமுதாயத்தை அரபுல் ஆரிபா என்று சொல்வார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பிந்தைய காலத்தை அரபுல் முஸ்தாரிபா என்று வரலாற்றாய்வர்கள் பிரிப்பார்கள். அப்படி இந்த மக்கள், இந்த ஆது கூட்டத்து மக்கள் அரபுல் ஆரிபா என்ற கூட்டத்தை சார்ந்தவர்கள். இவர்களிலே இந்த ஆது மட்டுமல்ல, ஆத், சமூத், ஜுருஹும், தசம், ஜுதைஸ் என்று பல்வேறு பிரிவுகள், பல்வேறு வகையான மக்கள் இருந்தார்கள். அதில் முக்கியமாக அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லுவோம் ஆது வ சமூத். ஆது வ சமூத்ங்கிற வார்த்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆது கூட்டத்தார், சமூது கூட்டத்தார். அந்த ஆது சமூது கூட்டத்தாரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி யார், அவங்க அப்படி என்ன பண்ணாங்க, அந்த மக்கள் அதை எதன் பார்க்க இந்த நபிமார்கள் வந்து அழைச்சாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க பார்க்க போறோம். அதுல ஜுருஹும் கோத்திரத்தார் வந்து அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பொண்ணு கொடுத்த கோத்திரம். ரசூலோட வாழ்க்கை வரலாறு சொல்லியிருப்பேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. மஹ்சூமி ஜுருஹமின்னு சொல்லி ரெண்டு கோத்திரம் இருந்தாங்க. அதுல ஜுருஹம் கோத்திரத்தார் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொண்ணு கொடுத்த கோத்திரம் அப்படின்னு சொல்லி. இப்படி அந்த அரபுகள் பரம்பரை காலாகாலத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது. இந்த நிலையில்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல இந்த ஆது கூத்திரத்தாரை பற்றி சொல்லும் பொழுது அழகா சொல்றோம், அலம் தர கைஃபல ரப்பு கபி ஆது, நபிய ஆது கோத்திரத்தை உங்கள் ரப்பு என்ன செய்தான் என்று பார்க்கவில்லையா? இரமதாத்தில் ஐமாது, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், பெரும்பெரும் தூண்களை போன்ற பலசாலிகள். இரமதாத்தில் ஐமாத், பெரும்பெரும் தூண்களை போன்று பலம் வாய்ந்த மக்களாக இருந்தார்கள். அல்லத்தி லம் யுஸ் லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலால், அல்லத்தி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலால், அவர்களை போன்ற ஒரு படைப்பு உலகத்திலே இதுவரைக்கும் படைக்கப்படவில்லை. அல்லாஹ் சொல்றான், அல்லத்தி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலால், உலகத்தில் எந்த பகுதியிலும் அவர்களை போன்ற ஒரு படைப்பை நாம் படைக்கவில்லை, படைக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான படைப்பாக ஆது கோத்திரத்தார் இருந்தார்கள். அந்த ஆது கோத்திரத்தாரை அல்லாஹ் என்ன செய்தார் நீங்க பார்க்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த ஆது கோத்திரத்தார் வித்தியாசமான படைப்பாக இருந்து சாதாரண மனித படைப்பை விட, ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 60 அடி உயரத்தை சார்ந்தவர்கள் என்று. அவர்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் குறைந்து இப்ப இருக்கிற அளவு கடைசியில் 6 அடியில் நின்றுட்டாங்க அப்படின்னாங்க. ஆனா அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருக்கமான காலத்தில் இருந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் கூட அவ்வளவு பிரம்மாண்டமா ஜெய்ஜாண்டிகா இல்ல. அதற்கு பிறகு வந்த பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்த ஆது கோத்திரத்தார் தான் ரொம்ப ஒரு அசுரத்தனமாக பார்ப்பதற்கே ரொம்ப ஒரு பயங்கரமானவர்களாகவும், கம்பீரம்னு சொல்லலாம், பயம்னு சொல்லலாம், எப்படின்னு சொல்லிக்கலாம், அப்படி ஒரு நிலைமை உடையவர்களாக இருந்தார்கள் ஆது கோத்திரத்தார்கள். இந்த ஆது கோத்திரத்தார்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய உடல் ரீதியாக பிசிக்கலாக அவர்கள் கடுமையான குணம் கொண்டவர்களாக, இல்ல பிசிக்கலாக கடுமையான அசுரத்தனம் கொண்டவர்களாக இருந்தார்களோ, அதே போன்று அவர்களுடைய கொண்ட கொஞ்சம் முன்னாடி செஞ்சு வச்சிருக்கேன், அதே போன்று அவருடைய கொள்கைகளிலும் ஷிர்கிலும் சிலை வழிபாட்டிலும் சிலை வணக்கத்திலும் ரொம்ப அசுரத்தனமான பிடி கொண்டவர்களாக இருந்தார்கள். எப்படி அவருடைய உடம்பு ரொம்ப ஜெய்ஜாண்டிகா ரொம்ப அசுரத்தனமா இருந்துச்சோ, அதே மாதிரி அவருடைய கொள்கையும் ரொம்ப காட்டுமிராண்டித்தனமான கொள்கை, பிடிவாதத்தனமான கொள்கை. அல்லாவுடைய இணை வைப்பதிலும், அல்லாவுக்கு ஷிர்கு செய்யறதிலையும், அல்லாவுக்கு மாறு செய்யறதுலையும், சிலை வணக்கங்கள் ஈடுபடுறதுலையும் ரொம்ப அசுரத்தனமான ஒரு கெட்ட குணம் கொடுத்த மக்களாக அந்த ஆது மக்கள் இருந்தார்கள். அந்த மக்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபியை அனுப்பி வச்சான், ஹூது நபி. ஹூது நபியை பத்தி அல்லாஹ் அனுப்பி வச்சான். இந்த ஆது சமுத்திரத்தார் வந்து, ஆது சமூகத்தார் வந்து இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கோத்திரமா இருந்து அவர்களை எப்படி அல்லாஹ் அழிச்சாங்கிறது உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செய்தி. அதனாலதான் இந்த ஆது கோத்திரத்தாரையும் அவர்கள் அழிக்கப்பட்ட வரலாறையும் பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுமார் 27 இடத்துல சொல்றான். 27 இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆது கோத்திரத்தாரை பத்தி பிரஸ்தாபிக்கிறான். காரணம் என்ன சொன்னா, அவங்களுடைய அந்த பிரம்மாண்டமான அசுரத்தனமான உடம்பு பார்ப்பதற்கே ரொம்ப பயங்கரமான உடம்பு, அதே நேரத்தில் அவர்கள் கேவலமாக அழிக்கப்பட்ட விதம், இந்த ரெண்டுமே அல்லாஹ்வுடைய அவ்வளவு பிரம்மாண்டமான மக்கள் இவ்வளவு கேவலமாக அழிக்கப்பட்டார்களா அப்படிங்கிறதுனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது உலகத்தாருக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை. இது இவ்வளவு பிரம்மாண்டமான, ஏன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அந்த மக்கள் சொல்லுவாங்களா, நம்மை விட உலகத்தில் பலசாலிகள் யார் அப்படின்னு கேட்பாங்களா. என அல்லாஹ்வே ஒத்துக்கிறான், அல்லத்தில் லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலால், அவர்களை போன்ற படைப்பு உலகத்தில் இதுவரை படைக்கப்படவில்லை அப்படிங்கிறான். இதுவரை படைக்கப்படவில்லை. அவ்வளவு ஒரு அசுரத்தனமான மக்கள். அந்த மக்கள் தங்களுடைய பலத்தையும் தங்களுடைய உடல் வலிமையும் வச்சுருவாங்களா? மண் அஷத்து மின்னாக்குவா, நம்ம விட மிகப்பெரிய பலசாலிகள் யார் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி பலசாலிகளாக இருமாப்படைந்து கொண்டிருந்த அந்த மக்களை அல்லாஹ் எவ்வளவு கேவலப்பட்டு அழிச்சான், அதை எவ்வளவு கேவலமா அழிச்சான் அப்படிங்கிறது இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய முன்மாதிரி, மிகப்பெரிய ஒரு படிப்பினைங்கிறதுனால அந்த ஆதி சமூகத்தாரையும் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட ஹூது நபியை பத்தியும் அவர்கள் அந்த நபியை ஏற்றுக்கொள்ளாததினால் அவர்கள் அழிக்கப்பட்ட விதத்தை பத்தியும் அல்லாஹ் சுப்ஹானத்துல சுமார் 27 இடங்கள்ல குர்ஆன்ல சொல்றான். அதுல குறிப்பாக நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானத்துல சூரத்து ஹூதுன்னு சொல்லி ஒரு அத்தியாயமே இறக்கியிருக்கிறான், 11வது அத்தியாயம். அதுல ஆயத்து நம்பர் 50-60 வரைக்கும் அந்த நபியுடைய வரலாறு அல்லாஹ் சுருக்கமா சொல்றான். இங்கே நபிமார்கள் வரலாறுல உங்களுக்கு ஒவ்வொரு நபிமார் வரலாறு சொல்லும் பொழுதும் குரானை எடுத்து அந்த ஆயத்து சூரான வரலாறு சொல்றது எதுக்கு தெரியுமா? எதுங்க? வீட்டில் போய் கொஞ்சம் பாருங்க. நான் இன்னைக்கு சொல்ற சூறாவை நாளைக்கு எடுத்து பாருங்க. பார்த்தாதான் இங்க சொல்லப்பட்ட விஷயங்களும் நீங்க குரானை ஓதும் போது மனசுல பதியும். பின்னால இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எப்போ அந்த குரான் ஆயத்தை ஓதுனாலும் எப்ப எடுத்தாலும் இந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வரும். இந்த ஆயத்துகள் சம்பவம் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதனால ஏதோ சும்மா பயான் கேட்டோம், ரமலான்ல ஒரு மணி நேரம் ஜாலியா இருந்துச்சு, நேற்று வேற அசந்து பயான் பண்ணல, ரொம்ப போர் அடிச்சுது அப்படிலாம் இல்லாம நம்ம என்ன ஓதுறோமோ அதை தயவு செஞ்சு குரான் எடுத்து பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு மனசுல பதியும் பொழுதுதான் இந்த சம்பவம் இன்னும் அழுத்தமா பதியும். ரெண்டாவது, என்னுடைய அழுக்கு நிறைஞ்ச வார்த்தைகளை சொல்றதை விட அல்லாவுடைய அழகான வார்த்தைகளை கேளுங்க, அதுதான் ரொம்ப நமக்கு இதாயத்து கொடுக்கும். அதுதான் நமக்கு பெரிய மிகப்பெரிய பலனளிக்கும். அதுதான் ஒவ்வொரு சூரா, ஒவ்வொரு நபியுடைய வரலாறு சொல்லும் பொழுதும் அந்த சூறாவை எடுத்து அது எத்தனாவது சூறா, எத்தனாவது ஆயத்து, எத்தனாவது ஆயத்துல இருந்து எத்தனாவது ஆயத்து வரைக்கும் இதெல்லாம் சொல்ற காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க அடுத்த நாள் எடுத்து பாக்கணுங்கிறதுக்காக வேண்டி. ஹை சூரத்து ஹூதுல 11வது அத்தியாயத்துல 50வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிற அல்லாஹ் சுப்ஹானத்துல அது வரைக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு சொல்லி முடிக்கிறான் அல்லாஹ் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு ஆரம்பிக்கிறான். ஆது சமுதாயத்தினருக்கு அவர்களுடைய சகோதரராகிய ஹூதை நாம் நபியாக அனுப்பினோம். கால அவர் சொன்னார், யா கௌமி, என் சமுதாயமே, உபதுல்லாஹ், அல்லாஹ் மட்டுமே வணங்குங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைரு, உங்களுக்கு எதுக்கு அல்லாஹ் தவிர வேற தெய்வம்? மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அவனை தவிர தெய்வத்துக்கு என்ன தேவை இருக்குது? அல்லாஹ் நமக்கு போதாதா? அல்லாஹ் ஒருத்தர் தான் போதாதா? அப்ப அவனுக்கு நம்ம எதுக்கு, நமக்கு பல தெய்வம் நமக்கு எதுக்கு, அவனை தவிர இறைவன் எதுக்கு உங்களுக்கு? ஆகவே அல்லாஹ் மட்டும் வணங்குங்க. ஏன்னா இந்த வார்த்தை இருக்குது பாருங்க, அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வம் நமக்கு எதுக்கு? அதனால அல்லாஹ் சூரத்தில் பாத்தீங்களா, ஐயாக்கன அபுது ஐயாக்கன ஸ்தாயின், உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடத்திலேயே உதவி தருகின்றோம், எங்களுக்கு ஒரே இறைவன் தான் அல்லாஹ். அதனாலதான் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல துவா செய்யும் போது, ரப்பே உன்னை விட்டா எங்களுக்கு வேறு தெய்வமே கிடையாது, உன்னை விட்டா ஒரு இறைவனே கிடையாது, எங்களுக்கு என்ன தேவை இருக்கு, உன்ன தவிர பல தெய்வம் இருக்கிற பொறுத்துக்கு, உனக்கே எல்லா விதமான ஆற்றல், எல்லா விதமான கோவத்து, எல்லா விதமான வல்லமை இருக்கும் பொழுது நாங்க இன்னொரு தெய்வத்தை எதுக்கு தேடி போனோம்? அதனால யாருதான், நீ தான் எங்களுக்கு தெய்வம், நீ தான் எங்களுடைய தேவை நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய வஹதானியத்தையும் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தையும் சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வா ஏத்துக்கிறான் விசலான் சொல்றாங்க. நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கும் சும்மா புத்தா பொதுவா கேட்கறத விட, எல்லாம் உன்னை தவிர எங்களுக்கு தெய்வம் யார் எங்களுக்கு, உன்னை தவிர இறைவன் யார் எங்களுக்கு, உன்னை விட்டு நாங்க எங்க போவோம், எங்களை 10 கடவுளா இருக்குது இவரு இல்லட்டா அவர்கிட்ட அவர்கள் இவர்கிட்ட போறதுக்கு, உன்னை தவிர எங்களுக்கு இறைவனே இல்லையா இல்ல, அப்ப நான் ஒன்றதான் வருவோம், வேற வழியே இல்லை, எங்களுக்கு வேற கதியே இல்லை, உன்னை தவிர வேற வழி கிடையாது எங்களுக்கு அப்படின்னு நம்ம அல்லாட்ட அல்லாவுடைய ஏகத்துவத்தை சொல்லி மன்றாடும் பொழுது அந்த துவாவை அல்லாஹ் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான், என்ற அடியான் என்னுடைய ஏகத்துவத்தை ஒத்துக்கொண்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் ரமிசலாம் சொல்றாங்க. சோ அதான் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மாலக்கும் இன் இலாஹின் கைரு, அவனை தவிர தெய்வம் உங்களுக்கு வேற எதுக்கு, இன் அன்ட்டும் இல்லா முஃப்தரோன், நீங்க ஒரு இட்டு கட்டக்கூடிய மக்களாக அல்லவா இருக்கிறீங்க, நீங்களால கற்பனையால இட்டு கட்டி வச்சிருக்கீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் சகோதரர்களே, இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜி, இவ்வளோ அறிவு, இவ்வளோ ஆய்வு அல்லது இவ்வளோ தகவல் தொடர்புகள், இவ்வளோ பரவிவிட்ட இந்த காலத்திலேயே பைத்தியகாரத்தனமா இவனா கற்பனை பண்ணி தெய்வங்களுக்கு வித்தியாச வித்தியாசமா என்ன பண்றான், உருவம் கொடுக்கறான், தெய்வங்களுக்கு வித்தியாச வித்தியாசமா உருவம் கொடுக்கறான், தான் தன்னுடைய தெய்வம் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கிறானோ அந்த மாதிரி தெய்வத்தை உருவாக்குறான். பாத்தீங்கன்னா தலித்துகள் வணங்கக்கூடிய, தலித்துகள் தாழ்த்தப்பட்டவர்கள் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் இருக்காங்கல்ல, அவங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வீரசாமி, வீராண்டி, முனியாண்டி, அவர் அப்படியே நாக தொங்கப்பட்டு அப்படின்ட்டு அவர் சாராயம் குடிப்பார் அந்த கடவுள், அந்த கடவுளுக்கு சாராயத்தை படைப்பான். ஏன்னா அவனுடைய இயல்பு அந்த மாதிரி, தலித்துகள் தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் வந்து அப்படியே முரட்டுத்தனமா கொஞ்சம் வன்புத்தி உள்ளவங்களா இருக்கிறதுனால அவன் தன்னுடைய கற்பனைக்கு தவிர என்ன பண்றான், தான் வணங்குற தெய்வம் என்ன பண்றான், அப்படியே வீராண்டி அப்படியே முனியாண்டி அப்படியே கையில அருவாளை தூக்கிக்கிட்டு அப்படியே நாக்க தள்ளிக்கிட்டு அப்படியே மிரட்டிக்கிட்டு அவருக்கு பிடித்தமான பான சாராயம் இப்படி எல்லாம் வச்சு என்ன பண்றான், அவன் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறான். அதே நேரத்தில் கொஞ்சம் படித்த கொஞ்சம் சுய அறிவுள்ள கொஞ்சம் பிராமணர்களை பாத்தீங்கன்னா இவங்க வணங்குற தெய்வம்லாம் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அப்படியே சாந்த ஸ்வரூபமா இருக்கும், சரஸ்வதி அதை விட ஸ்வரூபமா இருக்கும், அவங்க வணங்கக்கூடிய மத்தவங்களாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாந்த ஸ்வரூபமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க அதை விரும்புறாங்க, ரொம்ப அமைதியா இருக்கணும் சாந்த ஸ்வரூபமா இருக்கணும்னு சொல்லி. ஆனா தலித்துகள் வணங்கக்கூடிய இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே காட்டாண்டி முனியாண்டி பேராண்டி பீராண்டின்னு சொல்லி அப்படியே முரட்டுத்தனமா பாண்ட அவங்க உருவமும் பாத்தீங்கன்னா அப்படியே பாக்குறதுக்கு ரொம்ப பயமா. அப்போ மனிதனுடைய கற்பனை எப்படி இருந்து பாருங்க, அவன் எப்படி கற்பனை பண்றானோ அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய தெய்வத்தை உருவாக்கிக்கிறான். இந்த காலத்திலேயே நீங்க இதுக்கு பெரிய உதாரணம் இருக்கா, நம்ம வருஷம் வருஷம் பாக்கலாம் பிள்ளையார் சேர்த்தி உருவத்துல பாத்தீங்கன்னா அந்த வருஷம் எது ஃபேமஸோ அதுக்கேற்ற மாதிரி பிள்ளையார கொடுத்துருவான். ஒரு நாள் ஒரு வருஷம் பிள்ளையார் உலகத்தில் வர்றாரு இப்படி பாபா பிள்ளையார், அப்ப பாபாவுடைய இந்த சின்ன ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு, அப்ப பிள்ளையார் இப்படி வச்சுட்டு வர்றாரு பாபா பிள்ளையார். இன்னொரு வருஷம் வர்றாரு பாபா கம்ப்யூட்டர் கீபோர்டை வச்சு, கம்ப்யூட்டர் வந்து புதுசு, கம்ப்யூட்டர் கீபோர்டை வச்சு அவர் தும்பிக்கையில கம்ப்யூட்டர் தர்ற மாதிரி கம்ப்யூட்டர் பிள்ளையார். என் மனசை கற்பனை பண்றான், தன் கற்பனைக்கு ஏத்தவாரு தான் எப்படி இருக்க விரும்பினாலும் அந்த மாதிரி தான் கடவுளுக்கு என்ன பண்றான் உருவம் கொடுத்துறான். அதான் சொல்றாங்க நீங்க இது அப்ப இன்னைக்கு உள்ள காலத்திலேயே இந்த மக்கள் இப்படி இருந்தாங்கடா, 5000-10000 வருஷங்களுக்கு முன்பாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக காட்டு மிராண்டிகளா இருந்த மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க. அப்ப அதனாலதான் சொல்றோம் இந்த சிலை வணக்கங்களா இருக்கட்டும் அல்ல சிலைகளுக்கு தங்களுடைய கற்பனைகளை கொடுக்கறதா இருக்கட்டும் இது எல்லாம் வந்து ஒரு காலத்துக்கு ஒண்ணு மாறுபடும், கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும், அல்லது தங்கள் மனிதனுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடலாம், மாறுபடவே மாறுபடாது, எல்லா காலத்திலும் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஏன் எல்லா காலத்திலுமே இது உருவாக்குறவன் யாருதான், ஷைத்தான். ஷைத்தாங்கிற ஒருத்தான் உருவாக்குறான் எல்லா கலாச்சாரத்துக்கும் எல்லா மக்களுக்கும் இபிலீஸ்ங்கிற ஒரே ஆள் தான் உருவாக்கி கொடுக்குறான். அதனால அவங்க உருவாக்குற எந்த காலமா இருந்தாலும் சரி, படிச்சவனா இருக்கட்டும் பாமரனா இருக்கட்டும் கிராமத்தாளா இருக்கட்டும் அல்லது நகரத்தாளா இருக்கட்டும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவனா இருக்கணும் 1000 வருஷத்துக்கு இப்போ உள்ளவனா இருக்கணும் அல்லது கற்காலத்தில் வாழ்ந்த காட்டு மிராண்டியா இருக்கட்டும் அல்லது இந்த காலத்தில் வரக்கூடிய நாட்டு மிராண்டியா இருக்கட்டும் எல்லாருடைய கற்பனை ஒரே மாதிரிதான் இருக்கும். ஏன் இவர்களுக்கு அந்த கற்பனை ஏற்படுத்தக்கூடிய யாரு, ஒரே ஆள் சைத்தான்ங்கிறதுனால. இது ஒரு பெரிய ஆதாரம் இல்லைன்னு சொன்னா மனிதனுடைய கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு அவனுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவனுடைய படிப்பு கேற்றவாறு அவனுடைய டெக்னாலஜி கேற்றவாறு மற்ற எல்லா விஷயங்களும் மாறும் பொழுது இது மட்டும் மாறுறதில்ல, இது மட்டும் மாறுறதில்ல. அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் அவனுடைய கலாச்சார கற்பனை ஒரே மாதிரிதான் இருக்குது. கடவுளுக்கு உருவம் கொடுக்கக்கூடிய கற்பனை காரணம் என்னவென்றால் இந்த அத்தனை கற்பனைகளையுமே உருவாக்கி கொடுப்பவன் இப்லீஸ்ங்கிறதுதான் இதற்கு மிகப்பெரிய ஆதாரம். காலங்கள் மாறினாலும் நேரங்கள் மாறினாலும் தேசங்கள் மாறினாலும் கலாச்சாரம் மாறினாலும் அந்த இணை வைக்கக்கூடிய சிந்தனை மட்டும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொன்னா அதற்கு அடிப்படை காரணம் இந்த இணை வைத்தல் என்ற காரியத்தை உருவ வழிபாடு என்ற ஒரு காரியத்தை உருவாக்கக்கூடிய இப்லீசு அப்படிங்கிறதுனாலதான் இன்னும் இல்லா முஃப்தரும் நீங்க ஒரு கற்பனையை செய்யக்கூடிய மக்களாக எல்லாம் இருக்கிறீங்க. யா கௌமி என்னுடைய நபி என்னுடைய மக்களே எல்லா அடிமான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொன்னாங்க, லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, உங்களுக்கு நான் எந்த குழியுமே கேட்கலையே, உங்களுக்கு எந்த குழியுமே கேட்கலையே. இன் அஜ்ரிய இல்லா அலல்லதி ஃபத்தரனி, என்னை எவன் படைத்தானோ அவனிடத்தில் அல்லவா என்னுடைய கூலி இருக்கின்றது, நான் உங்களுக்கு எந்த கூலியும் கேட்கலையே. அஃபலா தாக்கிலோன், நீங்க விளங்க வேண்டாமா, நான் உங்கள்ட்ட ஏதாவது கூலி வாங்கி உங்கள்ட்ட ஏதாவது பிரதிபலன் எதிர்பார்த்து இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த பிரதிபலனுக்கான ஆசைப்பட சொல்றேன்னு சொல்லலாம். நான் உங்கள்ட்ட எந்த குழியுமே எதிர்பார்க்கலையே, எனக்கு வர வேண்டிய கூலி என்னை படைத்த அல்லாவிடத்தில் அல்லவா இருக்கிறது, ஆகவே அஃபலா தாக்கிலோன் விளங்க வேண்டாமா. அடுத்து முக்கியமான விஷயம் சொல்றாங்க பாருங்க, யா கௌமி என்னுடைய சமுதாயமே, இஸ்தஃகஃபிரு ரப்பக்கும், உங்க ரப்பிடத்தில் இஸ்திஃகார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள், சும்ம தூபு இலைஹி, பிறகு அவனிடத்தில் தௌபா கேளுங்கள், யுருசிலி சமா அலைக்கும் பிதிராரா, அவன் உங்கள் மீது அழகான மழையை தேவையான அளவுக்கு இறக்கி வைப்பான், எசிதுக்கும் குவத்தன் இலா குவத்திக்கும், ஆல்ரெடி நீங்க ரொம்ப பலசாலிகளா இருக்கிறீங்க அவன் மேலும் உங்களுக்கு பலசாலிகளாக ஆக்குவான், ஓலா தத்தவல்லோ முஜிரிமீன், ஆனால் நீங்கள் பாவிகளாக மாறிடாதீர்கள். இங்க பாருங்க ஒவ்வொரு நபியுமே இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதே வார்த்தை சொன்னாங்க, நீங்க பாவ மன்னிப்பு ரப்பக்கும், உங்க ரப்பிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அப்படி பாவ மன்னிப்பு கேட்டால் அவன் தேவையான அளவுக்கு உங்களுக்கு மழையை கொடுப்பான் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்களுக்கு தேவையான அளவுக்கு அல்லாஹ் மழையை இறக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் தான், மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் தான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை தொழுகை நடத்தும் பொழுது அதுல அதிகமா ரசூலுல்லாஹி இஸ்திஃகார் தான் செய்வாங்க. மழை தொழுகையில மழையை கேட்கும்போது அதிகமா என்ன செய்வாங்க, இஸ்திஃகார் தான் செய்வாங்க. அதே மாதிரி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மழை தொழுகை நடத்துறாங்க, அவங்களுடைய வரலாறு வரும், அப்போ அவங்களுடைய கவுண்ட கூட சொல்றாங்க, மக்களே நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க, நீங்க பாவ மன்னிப்பு கேட்ட பிறகுதான் நான் மழை தொழுகை நடத்துவேன் நானு, அப்பதான் அல்லாஹ் மழையை இறக்குவான் அப்படின்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். எல்லா மக்களும் பாவ மன்னிப்பு கேட்டாங்க, ஆனா துவா செய்யறாங்க மழை இறங்கல. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் நான் பாவமணிப்பெல்லாம் கேட்டுட்டோம், நாங்க தொழுது அழுது மழை தொழுகி நடத்திட்டோம், இன்னும் மழை வரலையே ரப்பே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அறிவிக்கிறான், இல்ல உங்களுடைய கவுமுல அதிகமா புறம் பேசக்கூடிய ஒருத்தன் இருக்கான், அவனை தௌபா செய்ய சொல்லுங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அறிவிக்கிறாங்க மக்கள்கிட்ட, மக்களே யார் அதிகமா புறம் பேசுறீங்களோ அவங்க அல்லாட்ட அதிகமா பாவம் பண்ணிப்பிக்கிறாங்க, இஸ்திகாபா செய்யுங்க. திரும்ப எல்லா மக்களும் இஸ்திகாபா செய்றாங்க, அதுக்கப்புறம் அல்லாஹ் மழை இறக்குறான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மழையை இறக்குவதற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு, மிகப்பெரிய உறவு உண்டு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை தொழுகையில அதிகமா பாவம் மன்னிப்பு தான் கேட்க சொல்லுவாங்க. அதிகமா பாவம் மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் உங்களை பாவத்தை நினைச்சு நினைச்சு அழுங்க, அப்பதான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மழை இறங்குனாங்க. இன்னைக்கு சகோதரர்களே மழை இன்னைக்கு பாத்தீங்கன்னா மழை காலம் எப்பங்க யாருக்கா தெரியுமா? இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு மழை காலம் எப்போ எப்பன்னே தெரியாது, அது எப்போது பெய்யுங்க அதான் நினைச்ச நேரத்துல. ஒரு காலத்துல மழைக்காலம் ஒரு காலம் இருந்துச்சு, அடமழை காலம் ஒரு காலம், அந்த காலத்துல மாஷால்லாஹ் மழை பொழியும் பொழியும் அவ்வளவு மழை பெய்யும். இன்னைக்கு காலங்கள் மாற மாற அந்த மழை காலம் எப்போ எந்த வருஷம் மழைக்காலம் எப்போ மழை பெய்யும் யாருக்குமே தெரியாது. காரணம் என்ன, மழை என்பது முற்றிலும் மறைஞ்சு போச்சு. இன்னொரு 15-20 வருஷம் போச்சுன்னு வச்சுங்க, நியூஸ் பேப்பர்ல வரும், நேற்று இரவு திடீரென்று வானத்திலிருந்து தண்ணீராக கொட்டியது. அப்புறம் அதுக்கு அறிவியல் சொல்லுவாங்க, அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க, ஆமா ஆமா அது இயற்கை, இதற்கு பேர் மழைன்னு பேரு, இது எப்பமாவது 20-30 வருஷத்துக்கு இந்த மாதிரி பேரு இயற்கை, இது இது விஞ்ஞானத்துல உள்ளதுதான் அப்படின்னு சொல்லி அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க. இது ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நடக்கும். காரணம் என்னன்னு சொன்னா மக்களுடைய பாவங்கள் மலிஞ்சு போச்சு, பாவங்கள் மிகச்சு போச்சு, பாவங்கள் அதிகம் அதிகமா மலிஞ்சு போச்சு. எந்த அளவுக்கு சகோதரர்களே, ஒரு காலம் இருந்தது பாவங்கள் செய்யணும் அப்படின்னா அதற்கான ரொம்ப மெனக்கெடணும், அதற்கான ரொம்ப முஸ்தீபு செய்யணும், அதற்கான ரொம்ப பிளான் பண்ணணும், ரொம்ப திட்டமிடணும். இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. இப்ப அந்த மாதிரி ஒரு பாவம் செய்யறதுக்கு நீங்க மெனக்கெடணும், திட்டமிடணும், பிளான் பண்ணணும், ஒண்ணுமே அவசியம் இல்லை. நினைச்ச நேரத்துல, நினைச்ச இடத்துல, நினைச்ச நிமிஷத்துல, நினைச்ச வினாடி அவங்களால பாவத்தை செய்ய முடியும். ஒரு காலத்துல ஒரு இளைஞன் விபச்சாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதற்கான எவ்வளவு முயற்சி பண்ணணும், எவ்வளவு பிளான் பண்ணணும், எவ்வளவு திட்டமிடணும், அதற்கான ஆள் எங்க இருக்கான தேடி போனோம், அந்த விபச்சாரி வீட்டுக்கு போனோம், அது யாரும் பாத்திரக்கூடாது, எவ்வளவு அசிங்கம். அப்படிலாம் இல்லை. இப்போ நீங்க ஆன்லைன்ல ஓபன் பண்ணி உங்களுடைய விரல நாள் விரல் தட்டினா அடுத்த 3வது நிமிஷத்துல 5வது நிமிஷத்துல உங்க வீட்டு வாசல ஒரு விபச்சாரி வந்து நிப்பா, நடக்குதா இல்லையா? இன்னைக்கு இருக்குதா இல்லையா? அந்த அளவுக்கு நீங்க விபச்சாரம் பெருகி போச்சு. அதே மாதிரி ஒரு காலத்துல இருக்கும், நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அந்த காலத்துல ஒரு 4-5 இளைஞர்லாம் சேர்ந்து ஒரு போர்னோகிராஃபி ஒரு படம் பார்க்கணும், ஒரு ஆபாசமான படம் பார்க்கணும்னு சொன்னா அவங்க எல்லாம் 4-5 பேர் சேர்ந்து பிளான் பண்ணும், பிளான் பண்ணி அப்ப இந்த வீடியோ லெண்டிங் லைப்ரரி லைப்ரரி இருக்கும், அங்க போய் மெம்பர் ஆகணும், அந்த வீடியோ லெண்டிங் லைப்ரரியில வேலை செய்யறோன்னே காக்கா பிடிச்சா ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு அவன் போய் சொல்லணும், அண்ணே சாமி படம் வந்தா சொல்லுங்கண்ணே, அந்த படத்துக்கு பேர் என்ன, சாமி படம் இல்ல பக்தி படம், பக்தி படம் வந்தா சொல்லுங்கண்ணே. அவன் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி படம் வந்தோன்னு எடுத்து வச்சுட்டு கூப்பிடுவான், டேய் சாமி படம் வந்தது வாங்கிட்டு போ, அந்த சாமி படத்தை வச்சுட்டு தேடணும், யார் வீட்டுல போட்டு பார்க்கலாம், யார் வீட்டுல வீடியோ எடுக்கிறது, உங்க அம்மா படம் என்னைக்கு போவாங்க வெளியே போவாங்க, உங்க வீட்டுல என்னைக்கு ஆள் இருக்காது, இப்படி பிளான் பண்ணி பிளான் பண்ணி அதை வாங்கி வச்சுட்டு 10 நாளைக்கு பாதுகாத்துட்டு இருப்பான், 10 நாளைக்கு பாதுகாத்து வச்சுட்டு இருப்பான், அதை 15 நாளைக்கு பாதுகாப்பான், அதுக்கான சூழ்நிலை வேணும் சொல்லி தேடி தேடி தேடி தேடி அலைஞ்சி கடைசியில ஒரு நாள் சொன்ன வீட்டுல யாருமே இல்ல, வா இன்னைக்கு போலாம், ஐயோ எங்கிட்ட ஒரு கிளை ஒன்று கிடையாது என்ன பண்ணு, அது தூக்க மாத்திரை கூட கிளவிக்கு தூக்கத்தை கூட அதுக்கு, இப்படி எல்லாம் பண்ணாதான் அந்த படத்தை பார்க்க முடியும், அந்த ஆபாசமான படத்தை. ஆனா இன்னைக்கு சகோதரர்களே உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்த நிமிஷத்துல இப்படி இப்படி இப்படி இப்படிங்கிறான் ஆபாச படத்தை பார்க்கறான், எந்த சூழ்நிலை எங்க இருக்கிறான் பத்தின கவலை இல்லை, அது சட்டமன்றமா இருந்தா கூட வந்து பாக்குறான், எம்எல்ஏ உட்கார்ந்து பாக்குறான், நம்ம நினைக்கிறோம் எம்எல்ஏக்கெல்லாம் சட்டமன்றத்திலையும் நம்ம பிரச்சனை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லி சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு ஆபாச படம் பார்த்துட்டு எம்எல்ஏ உட்காந்து, அட என்ன சூழ்நிலை, ஒரு நாட்டுடைய நிலைமை பத்தி பேசுற சூழ்நிலையாச்சே, எவ்வளவு பெரிய இடத்துல உட்காந்துருக்கோம், அதெல்லாம் பத்தி அவனுக்கு அவளை இல்லை, நினைச்ச நேரத்தில் நினைச்ச இடத்துல ஆபாச படத்தை பார்க்கணும், நடக்குதா இல்லையா? இன்னைக்கு பள்ளி வாசல்ல உட்கார்ந்து லேலத்தில் கதர்ல உட்கார்ந்துட்டு பேஸ்புக் சேட்டிங் பண்றோம், அதுல அசிங்கசிங்கமான போட்டோ வருது இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாராவது பள்ளி வாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு பேஸ்புக் சேட்டிங் பண்ணிட்டு இருக்கான், வாட்ஸ்அப் சேட்டிங் பண்ணிட்டு இருக்கான், அதுல வித்தியாச வித்தியாசமான போட்டோஸ் வருது, அதுல அசிங்கமான போட்டோ 2 போட்டோ வருது. சகோதரர் எப்படி மிகச்சு போச்சு பாருங்க பாவம். ஒரு காலத்துல நீங்க வட்டிக்கு வாங்கணும், கடன் வாங்கணும் அப்படின்னு சொன்னா வட்டி கடையில போய் பேசணும், மார்வாடி போய் கேட்கணும், அவன்கிட்ட போய் சொல்லணும், அவன் நம்பிக்கை நம்பிக்கைங்க அதெல்லாம் தாங்கிக்கணும், அவன் சொல்லுவான் இந்த பாய்கிட்ட போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்குவான், அவர்கிட்ட போய் ஆஜியார் தப்பணும், ஆஜியார் அவரை பார்த்து 2 நாள் காத்து கிடக்கணும், ஆஜியார் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க, ஆஜியார் அந்த மார்வாடி நீங்க சொன்னாதான் கடன் தருவானா, உடனே ஆஜியார்ட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு வரணும், அவன் ஒரு ப்ரோ நோட்ல கையெழுத்து வாங்குவான், ஷூரிட்டி கேட்பான், இவ்வளோ பிரச்சனை தாங்கினாதான் நீங்க ஒரு 10,000 ரூபாயோ 20,000 ரூபாயோ வட்டி கடன் வாங்க முடியும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, உங்களுக்கு போன் பண்ணி போன் பண்ணி கேட்க சார் ஆர் யூ வாண்ட் எனி இன்ட்ரெஸ்ட் சார், எனி லோன் சார், பர்சனல் லோன் சார், போன் பண்ணி போன் பண்ணி கேட்கிற அழகான குரல், அழகான பொம்பளை, நடக்குதா இல்லையா இன்னைக்கு? அப்ப அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு சகோதரர்களே, பாவங்கள் மிளச்சு போச்சு மிளச்சு போச்சு. இப்படிப்பட்ட காலத்திலே நாம் பாவங்கள் இருந்து தௌபா செய்யவில்லை என்றால், இஸ்திக்ஃபார் செய்யவில்லை என்றால், அது ஒரு மிகப்பெரிய நம்ம குற்றவாளியாக ஆயிடுவோங்கிறது தான் ஒவ்வொரு நபியுமே உணர்த்துறாங்க, உலகத்துக்கு உணர்த்துறாங்க. நீ அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்க. என்ன பாவங்கள் செய்யாத மனுஷன் உலகத்துல கிடையாது. மனிதன் அவன் நினைக்காமலே பாவம் செய்வான், அவன் தப்புன்னு தெரியாமலே பாவம் செஞ்சுட்டு இருப்பான். அப்ப நீங்க இந்த செய் பாவங்கள் தெரியாம பாவம் செஞ்சுட்டு இருப்பீங்க, அதனால உங்களுடைய பாவங்கள் இருந்து உங்களை தௌபா செய்யுங்க. இருசில அலைக்கும் எதிராரா, அப்படி செய்தால் உங்களுடைய உங்களுக்கு தேவையான அளவுக்கு அல்லாஹ் மழையை இறக்குவதோடு உங்களுடைய சக்தியையும் மேலுக்கு மேல் அல்லாஹ் அதிகப்படுத்துவான். காலு இப்படி நான் சொன்ன உடனே அந்த மக்கள் சொன்னாங்க, யா ஹூது ஹூதே மா ஜேத்தனாபி பையினா, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? ஒரே கடவுளை வணங்கணும், ஒரே அல்லாஹ் வணங்கணும், எங்களுடைய தெய்வங்கள்லாம் விட்டுறணுங்கிறது என்ன ஆதாரம்? உமா நஹனுபி தாரிக்கி ஆலிஹத்தனான் கௌலிக், உம்முடைய பேச்சை கேட்டு எங்களுடைய தெய்வங்களை எல்லாம் நாங்கள் விடுவதற்கு தயாராக இல்லை. உமா நஹனுல கபி மூமினின், உண்மை நாம் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம், நீ சொல்றதை நம்பவும் மாட்டோம் ஏத்துக்கவும் மாட்டோம். நீ உங்க பேச்சை கேட்டு காலங்காலமா வணங்கி எங்களுடைய தெய்வங்களை நான் விட்டுத்தலும் தயாரா இல்லை. எங்களுடைய கடவுளை குறை சொல்லுங்கிறது உங்களுடைய நோக்கம். நாங்க எவ்வளவு புனிதமா வணங்கிட்டு இருக்கிறோமோ அந்த கடவுளை குறை சொல்வதுதான் உங்களுடைய நோக்கம். கால முஸா துஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னி உஷ்ஹிதுல்லாஹ வஷ்ஹது பி அன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், நான் உங்க அல்லாவை சாட்சியாக்குகின்றேன், நீங்களும் அல்லாவை சாட்சியாக்குங்கள். அன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், நீங்கள் இணை வைக்கக்கூடிய தெய்வங்களை விட்டுலாம் நான் தூரமானவன், எனக்கு சம்பந்தம் கிடையாது என்பதற்கு நான் அல்லாஹ் சாட்சியாக்குகின்றேன். இப்படிலாம் சொன்னோட மக்கள் சும்மா விடுவாங்களா? ஹூத் அலை சலாத்து வசலாம் கொள்றதுக்கு அடிக்கிறதுக்கு திட்டமிட்டாங்க, சொன்னாங்க நீங்க நல்லா எனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணிக்கங்க, ஜெமியா எல்லாம் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணிங்க, சும்மல் ஆக்கும் தீரோன், ஆனா உங்களுக்கு அல்லாவுடைய அதாபம் வந்துருச்சுன்னா யாரும் எந்த அவகாசம் கொடுக்க முடியாது. நீ எனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணி நான் அழிச்சலாம் ஒழிச்சலாம் நினைக்கிறீங்க, இதுதாங்க அதாவது ஈமானுடைய தைரியங்கிறது. இதாங்க ஒரு மனிதனுக்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஈமான் அதிகரிக்க ஆரம்பித்து விட்டால், தக்வா அதிகரிக்க ஆரம்பித்து விட்டால் தைரியம் தானா வந்துடும். தைரியம் ஒரு பொருள் கிடையாது, தனியா தைரியம் ஒன்று கிடையாது. தக்வாவுக்கும் தவக்கலுக்கும் பேர் தான் தைரியம் என்பது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபிமார்களுக்கு அதிகமாகவே கொடுத்திருந்தான். நல்லா தெரியும் இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம்டாக்கா கண்டிப்பா நம்மளை அடிப்பாங்க உதைப்பாங்க, நமக்கு எல்லா விதமான தீங்குகள் வரும் அப்படின்னு தெரியும். தெரிஞ்சும் அவங்க அல்லாவுக்காக அல்லாமே தைரியம் வச்சு எந்த ஒரு முமா தஸ்கத்தும் என் வரப்பத்தின் ஒரு மரத்திலிருந்து இலை விழுவதாக இருந்தாலும் அது அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் விழாது என்ற தவக்குள் அவங்களுக்கு இருந்ததுனால தைரியமா சொன்னாங்க, நீங்க எனக்கு ஏதாவது பண்ணா பண்ணிக்க தாராளமா ஜெமியா எல்லாம் சேர்ந்து. ஆனா உங்களுக்கு அல்லாவுடைய அதாபம் வந்துச்சுன்னா என்னாலையும் தடுக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. இன்னி தவக்கல் தோழல்லா ரப்பி ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பும் என்னுடைய ரப்பும் ஆகிய அல்லாவின் மீதே நான் முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றேன், அல்லா மீதே தவக்கல் வைக்கிறேன், அவன் நாடுறதா நடக்கும். இந்த நம்பிக்கை இருந்தா மனுஷன் உலகத்துல அல்லாவோட நேசனா மாறிடுவான். இன்னைக்கு நம்மள பெரிய பிரச்சனை நடந்துமா, பயம், தேவையற்ற பயம். அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, என் எதிர்காலம் இப்படி மாறிடுமோ, என் எதிர்காலம் அப்படி ஆயிடுமோ, நான் இப்படி செஞ்சா இப்படி ஆயிடலாமா, இப்படி செஞ்சா அப்படி ஆயிடலாமா என்ற இந்த தேவையற்ற பயம் இருக்குது பாருங்க. இதுதான் மனிதனை ஈமானை விட்டும் அமல் செய்வதை விட்டும் தக்வாவை விட்டும் தடுக்கின்றது. அது இல்லாம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு ஏற்கனவே நிர்ணயிச்சுட்டான், அவன் நிர்ணயிச்சதா நடக்கும், அவன் நினைச்சதா நடக்கும், அவனை மீறி உலகத்தில் எதுவுமே நடக்காது. இனி புதுசா அல்லாஹ் ஒன்னு எனக்கு கிரியேட் பண்ண போறதுல ஆல்ரெடி எனக்கு எல்லாமே எழுதப்பட்டு விட்டது, அவன் நடத்து நினைச்சது மாதிரி அவன் முடிவு பண்ணதுக்கு மாற்றமா எதுவுமே நடக்காது என்ற தவக்குள் என்ற நம்பிக்கை ஒருத்தன் உள்ளத்தில் இருந்துச்சுன்னா சகோதரர்களே, அவன் உண்மையான மூமினாக மாறிவிடுவான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை கொடுப்பானாக. சொன்னாங்க, இனி தவக்கல் தோழல்லாஹி ரப்பி ரப்பிக்கும், என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும் ஆகிய அல்லாவின் மீது நான் முழுமையா நம்பிக்கை வைக்கின்றேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொன்னாங்க பாருங்க, ஒமாமின் தாபத்தின், ஒமாமின் தாபத்தை நீங்க என்ன பண்ணுவேன், என்னுடைய சாப்பாடத்தை நிறுத்துவேன், எனக்கு தர ரிஸ்க்கை நிறுத்துவேன், என் மேல பொருளாதார தடைகளை விதிப்பேன், இதானே செய்வேன். ஆனா நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, ஒமாமின் தாபத்தின், பூமியின் மீது தவழ்ந்து செல்லக்கூடிய எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும், இல்லாஹுவ ஆஹிதும் பின்னாசியத்தியா, அதனுடைய நெற்றி முடியை அல்லாஹ் தான் பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கின்றான். உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளுடைய நெற்றி முடி யார் கையில இருக்குது? அல்லாஹ் கையில இருக்குது. அவன் எந்த பக்கம் நினைக்கிறான் அந்த பக்கம் எடுத்துப்பான். இன்னொரு வசனத்தில் இருந்தாலும் எப்படி சொல்லுவாங்க, எந்த உலகத்தில் நடந்து செல்லக்கூடிய எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அதற்கென்று எழுதப்பட்ட ரிசுக்கை அல்லாஹ் ஏற்கனவே நிர்ணயிச்சுட்டான், தீர்மானிச்சுட்டான். நீ என்ன எனக்கு சோறு போடுறது, நீ என்ன பொருளாதார தர விதிக்கிறது, நீ என்ன எனக்கு ரிசுக்கு தர்றது, நீ என்ன எனக்கு சாப்பாடு போடுறது, ஏன் சாப்பாடு என்னங்கிறது, ஏன் உணவு என்னங்கிறது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் நிர்ணயிச்சுட்டான். எனக்கு மட்டுமல்ல, பூமியின் மீது தவழ்ந்து செல்லக்கூடிய, பூமியின் மீது நடந்து செல்லக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஜீவராசிகளுடைய உணவையும் அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். இன்ன ரப்பி அலா சிராத்தி முஸ்தகீம், நிச்சயமா என் ரப்பி என்னை நேரான பாதையில் செலுத்துவான். ஃபைன் தவல்லவ் ஃபக்கத் அபலகத்துக்கும் மா உர்சிலுது பிஹி இலைக்கும், நீங்க நான் சொல்றத பூரா நிராகரிச்சிட்டீங்கடா, நீங்க நான் சொல்றது பூரா நிராகரிச்சுட்டா, நல்லா புரிஞ்சுங்க. ஃபக்கத் அபலகத்துக்கும், நான் உங்களுக்கு முழுமையாக சொல்லிவிட்டேன், எத்தி வைத்து விட்டேன். எதை மா உர்சிலுது பிஹி இலைக்கும், எதற்காக உங்களிடத்திலே என்னை இறைவன் அனுப்பி வைத்தானோ அதை நான் முழுமையாக உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இதே வார்த்தை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்போ? அரஃபாவுடைய நாள்ல. அரஃபாவுடைய நாள்ல கோடான லட்சக்கணக்கான மக்கள் சஹாபாக்கள் கூடியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஹலா ஹல் ஹது பல்லகத் ரிசாலத்தி, மக்களே கேளுங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட தூதுவத்தை நான் நிறைவேற்றி விட்டேனா, உங்கள்கிட்ட முழுமையா சொல்லிட்டேனா கேட்டாங்க. நாம் யார சொல்லலாம்? ஆமா யார சொல்லாண்டாங்க. அல்லாஹு மஷ்ஹத், அல்லாஹு மஷ்ஹத், அல்லாஹு மஷ்ஹத், யாழ்லா இதற்கு நீயே சாட்சியாகிறது, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றிட்டேன், நான் முழுமையா சொல்லிட்டேன். ஏன்னா அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொல்லியிருந்தா, யா அய்யுஹன் நபி பல்லிக் பிமா உமிர்த, உமக்கு எதை கட்டளையிடப்பட்டதோ தெல்ல தெளிவா மக்கள்கிட்ட சொல்லிடுங்க, ஓபனா சொல்லிடுங்க, எதை மறைக்காதீங்க. ஃபைலம் தஃபல், அப்படி நீங்கள் செய்ய தவறினால் அது பல்லகத்த, ஃபைலம் தஃபல், நீங்க அப்படி செய்ய தவறினால் நீங்க அல்லாஹ்வுக்கு லம் பல்லகத்த ரிசாலதா, அல்லாஹ் கொடுத்த தூதுவத்தை நிறைவேற்றாத குற்றத்துக்கு ஆளாடுவீங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹி எச்சரித்திருந்தான். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் கூடியிருந்த அரபா பெரியவர்கள் கேட்டாங்க, ஹலா ஹல் பல்லகத் ரிசாலத்தி, எனக்கு கொடுக்கப்பட்ட தூதுத்துவத்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட செய்தியை உங்களுக்கு முழுமையா ஒப்படைச்சிட்டா? சஹாபாக்கள் ஆமாண்டாங்க, அதற்கு அல்லாஹ்வை சாட்சியாக்குனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே தான் அதுல ஹூத் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, சொன்னாங்க, சொல்றாங்க பாருங்க, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த வல்லோ, இதற்கு பிறகு நான் சொன்னதெல்லாம் நீங்க நிராகரிச்சிட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணு இல்லப்பா, ஃபக்கத் அபலகத்துக்கும் மா உர்சிலுது இலைஹி இலைஹி மா உர்சிலுது பிஹி இலைக்கும், உங்களுக்கு எதற்காக அனுப்பப்பட்டேனோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றி விட்டேன். வயஸ்தகலிஃபு ரப்பி கௌமன் கைரக்கும், அல்லாஹ் உங்களை விட்டுட்டு வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான், உங்களை விட்டுட்டு உங்களை அழிச்சுட்டு வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அல்லாஹ்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ ஏத்துக்கிறதுனால அல்லாஹ்வுடைய அந்தஸ்து உயர போறதும் இல்ல, நீ நிராகரிக்கிறதுனால அல்லாஹ்வுடைய அந்தஸ்து தாழ போறதும் இல்ல. இதை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஹதீஸ்ல, ஹதீஸ் குதுசி, அல்லாஹ் சொல்லுதா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யா இபாதி என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் சொல்றான் ஹதீஸ் குதுசிலே, யா இபாதி என்னுடைய அடியார்களே, இன்ன அவ்வளக்கும் ஆஹிரக்கும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து கியாமத்து நாள் வர வரக்கூடிய உலகத்தில் எத்தனை கோடானு கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்தார்களோ அவர்களில் உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய பின்னோர்கள், இன்சக்கும் ஜின்னக்கும், உங்களில் மனிதர்கள், உங்களுடைய ஜின்கள் எத்தனை கோடிக்கணக்கான மக்களை படைச்சிருப்பானோ இவங்க எல்லாம் சேர்ந்து காணும் அலா அத்தகா கல்வின் ரஜிலின் மின்கும், இவங்க எல்லாம் சேர்ந்து முன் சென்ற மக்களுடைய தக்குவா, பின்வர மக்களுடைய தக்குவா, முன்வரக்கூடிய மக்களுடைய இறையச்சம், பின்வரும் மக்களுடைய இறையச்சம், ஜின்களுடைய இறையச்சம், மனிதனுடைய இறையச்சம், இது எல்லாம் சேர்ந்து ஒரே மனுஷன் வந்துச்சு அந்த தக்குவா அப்படின்னு சொல்றதுனால அல்லாவுடைய அந்தஸ்து ஏதா கூடுமா? எல்லா மக்களும் தக்குவா ஆயிட்டாங்க, எல்லா மக்களும் இறையச்சம் ஆயிட்டாங்க, எல்லா மக்களும் உலகத்தில் அத்தனை பேரும் அப்படியே தக்குவால ரொம்ப பேர் இருக்கிறாங்க, அதனால அல்லாவுடைய அந்தஸ்து ஒரு இம்மியளவு கூட போதா? அல்லது அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் அத்தனை பேர் பாதிகளா போயிட்டாங்க, முன் சென்ற மக்கள், பின் சென்ற மக்கள், ஜின்னு மனுஷன் எல்லாம் படுபாவியா போயிட்டான் அப்படின்னு போனதுனால அல்லாஹ்வுடைய அந்தஸ்துல ஒரு இம்மி அளவு குறையுமா? அதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க இப்படி எல்லாம் பண்றதுனால இஸ்தஹ்லிஃபு ரப்பி கௌமன் கைரக்கும், அவன் உங்களை விட்டு வேற சமுதாயத்தை கொண்டு வந்துட்டு போயிட்டே இருப்பான், உலா ததுர்ரூனஹு, நீங்க அவனுக்கு எந்த பிரயோஜனமும் செய்ய போறதுல, எந்த தீங்கும் செய்ய போறது, நீ எல்லாம் ஈமான் எடுத்துக்கிறதுனால அல்லாஹ்க்கு எந்த பிரயோஜனம் கிடையாது, அல்லாஹ்க்கு எந்த தீங்கு பண்ண போறதில்ல, எந்த நன்மையும் ஏற்பட போறதில்ல. இன்ன ரப்பி அலா குல்லி ஷய்இன் ஹஃபீர், என்னுடைய ரப்பு எல்லா விஷயங்களிலும் சூழ்ந்தறிந்தவனாக இருக்கின்றான். வலம்மா ஜா அம்ருனா, இப்படி எல்லாம் சொன்ன பிறகும் அந்த மக்கள் ஏத்துக்கல, இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி ஏத்துக்கல. அவங்க நபியை ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை தொந்தரவு பண்ணாங்க, கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, முயற்சி பண்ணாங்க, சித்திரவதை பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, கடைசியில் அல்லாஹ் பார்த்தான், இதுக்கப்புறம் இவங்களை விட்டு வைக்கிறது அர்த்தம் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அதாபம் வந்துச்சு. ஃபலம்மா ஜா அம்ருனா, நம்முடைய உத்தரவு வந்த பொழுது, நஜ்ஜைனா ஹூதன் வல்லதீன ஆமனு மஅஹு பிரஹ்மத்தி மின்னா, நம்முடைய ரஹ்மத்தின் காரணமாக, நம்முடைய அருளின் காரணமாக ஹூதையும் அவரோடு ஈமான் கொண்ட மக்களையும் மட்டும் காப்பாற்றினோம். வநஜ்ஜைனாஹும் மின் அதாபின் கலீர், அவர்களுக்கு மோசமான கேவலமான வேதனையிலிருந்து இவர்களை மட்டும் பாதுகாத்து விட்டோம். அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரப்போடு அல்லாஹ்வுடைய அத்தாட்சியோடு வாக்குவாதம் செய்தார்களே அவர்களோடு அந்த குஃபார்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அவர்கள் தங்கள் ரசூலை நிராகரித்து விட்டார்கள். அந்த மக்கள் தங்களுடைய காட்டு மிராண்டித்தனமான மோசமான கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். இந்த உலகத்திலும் அவர்கள் வேதனை செய்யப்பட்டார்கள், மறுமையிலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய லானத்திற்கு ஆளானார்கள். இது சூரத்து ஹூதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அதற்கு பிறகு சூரத்துல் மூமினூன்ல அவர்கள் அழிக்கப்பட்ட வரலாறு சொல்றான். இந்த ஆது கூட்டத்தார் அழிக்கப்பட்ட வரலாறு சொல்றான். சூரத்துல் மூமினூன் 23வது அத்தியாயத்தில் 31வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் மக்களுடைய ஆகிரத்தையும் மறுமையும் நிராகரித்து விட்டு அல்லாஹ்வை சந்திப்பது நிராகரித்து விட்டு அந்த மக்கள் சொன்னார்கள், தெரியுமா என்னப்பா இவர் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தானப்பா, இவரை பேர் நீங்க பின்பற்றுறீங்களே, யார் ஈமான் கொண்ட மக்களை பார்த்தா தலைவர்கள் சொன்னாங்க இவர் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன், இவர் சொல்றதை பின்பற்றீங்களப்பா, யாக்குளும் மிம்மா தாக்குளும் மினுகோ, நீங்க சாப்பிடுற மாதிரி தான் அவரு சாப்பிடுறாரு, ஓ எஸ்ரபு மிம்மா தஷ்ரபோன், நீங்க குடிக்கிற மாதிரி தான் அவரு தண்ணி குடிக்கிறாரு, இவரை போய் நவீன் சொல்லி ஃபாலோ பண்றீங்க. லைன் அத்தாத்தும் பஷரம் மிசலக்கும், உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதர்கள் நீங்க பின்பற்றுவீர்களால் இன்னக்கும் இதெல்லாம் ஹாசிரோ, நீங்க பெரிய நஷ்டவாளியா மாறிடுவீங்க. யார் சொன்னது? அந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்டாங்க இல்லையா, அந்த ஈமான் கொண்ட மக்களை பார்த்து அவங்களுக்கு மிஸ்கைடு பண்றாங்க, நீ உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் பா, அவர் சொல்றது ஏமா கேக்குறீங்க என்று சொல்லி பார்த்தார்கள். ஐயாயுதுக்கும் அன்னக்கும் இதா மித்தும் குண்டும் துராவன் வாய்தாமன் அன்னக்கும் முஹரஜோன், என்ன அவர் வந்து நீங்க மௌத்தா போய் மண்ணோட மண்ணா மக்கி போனதுக்கு அப்புறம் உங்களுடைய உடம்பு எலும்பு எல்லாத்தையும் மறுபடியும் திரும்ப எல்லாம் எழுப்புவான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாக்களிக்கிறாரா? ஹை ஹாத்த ஹை ஹாத்த லிமா துவாதோன், என்னப்பா இது வேடிக்கையா இருக்குது, மண்ணோட மண்ணா மக்கி போய்விடுவீங்களா, எலும்புலாம் உக்கி போயிடுவீங்களா, அதுக்கப்புறம் இவர் மறுபடியும் உயிரை கொடுத்து எழுப்புவாராமா மறுமையில இவருடைய ரப்பு, இந்த பைத்தியகாரத்தனமா சொல்றாரு, இதை நீங்க நம்புறீங்களா? இன் ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா, நல்லா புரிஞ்சுக்க, நமக்கு எதிர்பிரச்சாரம் சொல்ல ஆரம்பிச்ச பிறகு அல்லாஹ் பாப்பா அல்லாஹ்வுடைய இயல்பு என்ன தெரியுமாங்க, நபி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு வேதனைப்பட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு பொறுத்துப்பான். சரி, நபியுடைய வேலை அவ்வளவுதான், பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க. ஆனால் எப்பவுமே நபிமார்கள் தாங்கள் பட்ட கஷ்டம், தாங்கள் பட்ட வேதனை எவ்வளவு மோசமா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காண்டி அதை சகிச்சுப்பாங்க. அல்லாஹ்வுடைய தீனுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய பிரச்சாரத்துக்கு பிரச்சனை வரும்பொழுதுதான் அவங்க பொங்கி எழுவார்கள். வரலாறு பாருங்க, இனிமே பாருங்க, எங்கெல்லாம் நபிமார்கள் வேதனை செய்யப்படுகிறார்களோ அல்லாஹ் அமைதியா இருப்பான். சரி நவியே, நீங்க வேதனை படப்பட அது உங்களுக்கு கயிறு தான், வேதனை படுங்க கஷ்டப்படுங்க, அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் உதவி செய்வான் பல நேரங்கள்ல. ஆனா எப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுமோ அப்பதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அதாபை இறக்குவான், தன்னுடைய வேதனை இறக்குவான். அல்லாஹ்வுடைய தீனுக்கு பங்கம் வரக்கூடாது. அதான் இவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் எங்கெல்லாம் போய் தாவா செஞ்சாங்களோ அங்கெல்லாம் இவங்க எதிர்பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சொல்றது நம்பாதீங்க, உலகத்துல வாழ்ந்தாலே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனிமே எழுப்பலாம் பண்ண மாட்டோம், இவரு சாதாரண மனுஷன், இவரு பேசுங்க நீ கேக்குறீங்க என்று அவர்கள் எதிர்பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். எதிர்பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்ச உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ அஹதத்ஹும் ஸைஹத்து பில் ஹக்கி ஃபஜஅல்நாஹும் குஃபா, அவர்களை அல்லாஹ்வுடைய ஒரு பெரும் காற்று பிடித்தது. ஃபஜஅல்நாஹும் குஃபா, அவ்வளோ பிரம்மாண்டமான மக்களை, அவ்வளோ ஜெய்ஜாண்டிகா இருந்த மக்களை அவர்களை நாம் தூசிகளை போன்று பறக்க செய்துவிட்டோம். பெரும் காற்று அல்லாஹ் வீசினா. அதை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்கள்ல ரொம்ப அழகா சொல்றாங்க. அந்த மக்கள் அம்மா ஆதும் ஃபஸ்தக்பரு ஃபில் அர்தி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினா, அம்மா ஆதும் ஃபஸ்தக்பரு ஃபில் அர்தி, அவர்கள் பூமியிலே பெருமை கொள்வார்களாம். யார்? ஆது கூட்டத்தார் பூமியிலே கடுமையான பெருமை கொள்வார்களாம், கொண்டு சொல்வார்களாம், காலு மண் அஷத்து மின்னா ஹூவா, நம்மளை விட பெரிய பலசாலி யாருப்பா, நம்ம பலத்துக்கு முன்னாடி சொல்றாரு அல்லாடைய அதாவது இருக்கும் அதாவது இருக்கும்னு, எந்த அதாவது பாத்துக்கலாம், நமக்கு இல்லாத பலமா, நமக்கு இல்லாத தைரியமா, நமக்கு இல்லாத குவத்தா என்ன அதான் வந்து பார்த்துருவோம் என்று அவர்கள் தற்பெருமை அடைய ஆரம்பித்தார்கள். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எந்த அளவுக்கு அவர்களை கேவலமாக ஆக்கினான்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா ஃபலம்மா ரஔஹு ஆரிதம் முஸ்தக்பில் ஔதியதீம், அவர்கள் மேகங்கள் அவர்களை சூழ்ந்து வருவதை பார்க்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் சொல்றான் ஃபலம்மா ரஔஹு ஆரிதம் முஸ்தக்பில் ஔதியதீம், அவர்களை நோக்கி மேகங்கள் சூழ்ந்து வரும்பொழுது ஹாதா காலு, அவர்கள் சொன்னார்கள் ஹாதா ஆரிதம் மும்திரனா, ஆ நல்ல கருமையாக சூழ்ந்து வருது, நமக்கு நல்ல மழை பொழிய போகுது என்று அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். நல்ல மழை பொழிய போகுது என்று சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அது மழை அல்ல, பல் ஹுவ மஸ்தா அஜல் தும்பிஹி ரீஹன், அவர்கள் அவசரப்பட்டார்களே, அல்லாட அதாவது கொண்டு வா பார்க்கலாம் கொண்டு வா பார்க்கலாம் என்று அவர்கள் அவசரப்பட்ட அதாவது தான் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது என்பதை அவர்கள் அறியவில்லை. அதாபு நலீம், அது வருவது கருமேகம் அல்ல, அதில் அல்லாவுடைய அதாபு வேதனை தரக்கூடிய அதாபு அவர் நோக்கி வர ஆரம்பித்தது. இதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரத்துல் ஹாக்கால சொல்றான் இன்னும் தெளிவா எப்படி கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி, அம்மா ஆதுன் ஃபஉஹுலிகு பி ரூஹின் ஆத்தியா, வீசக்கூடிய பெரும் புயல் பெரும் காற்று என்ற வேதனையினால் அந்த ஆது கோத்திரத்தார் அழிக்கப்பட்டார்கள். சஹரஹா அலையும் சபா லயாலிம் சமானியத் ஐயாம், அல்லாஹ் சொல்றான் சஹரஹா அலையும் சபா லயாலி வ சமானியத் ஐயாம், ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் அந்த காற்று வீசி கொண்டிருந்தது. அந்த கடுமையான புயல் காற்று சும்மா சுனாமி மாதிரி கண்ணு வைக்க நேரத்தில் வந்துச்சு அடிச்சுட்டு போயிடுச்சு, அப்படியே சுழன்று சுழன்று காற்று அடித்தது. அந்த காற்று எத்தனை இரவுகள், ஏழு இரவுகள் எட்டு பகல்கள் அடித்தது. ஹுசூமன் தொடர்ந்து நிக்காம காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு அந்த புயல் காற்று. நபியே ஃபதரல் கௌம ஃபீஹா சரஹா கஅன்னஹும் ஆஜாஸ் நஹலின் ஹாவியா, அந்த மக்கள் பிரம்மாண்டமா இருந்த அசுரத்தனத்தோடு இருந்த அந்த மக்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, அப்படியே பனை மரங்கள், அப்படியே ஒண்ணு ஈச்ச மரங்கள், வேரில் வேரோடு பிடுங்கப்பட்ட ஈச்ச மரங்கள் ஒன்னோடு ஒண்ணு மோதி காற்றுல எப்படி செத்து கிடக்குமோ கீழே வளர்ந்து கிடக்குமோ, அப்படி வேரோடு பிடுங்கப்பட்ட ஈச்ச மரங்களை போன்று அவர்கள் அப்படியே அழிந்து கிடந்தார்கள் அந்த காற்றினால. பகல் தராலகம் மின் பாக்கியா, நபியே அவளை ஒத்த கூட மிச்சமே இல்லை, அவ்வளோ ஜெய்ஜாண்டிக்கு அவ்வளோ பிரம்மாண்ட மக்களை அல்லாஹ் ஒரு காற்று அனுப்புனா அந்த காற்று அவங்களை எப்படி ஆக்கிடுச்சு, வேரோடு பிடுங்கப்பட்ட ஈச்ச மரங்களை பாதி ஆக்கி அந்த ஈச்ச மரங்கள் அப்படியே காற்றுல ஒன்னோட ஒன்னு மோதி எப்படி கீழே விழுமோ அது போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த பிரம்மாண்டமான மக்களை ஒன்றோடு ஒன்று மோதி அல்லாஹ் சாகடித்தான். கத்தபத் ஆதும் கைஃப கான அதாபி வ நுதுர், அவங்க இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் இந்த ஆது கூட்டத்தினர் பொய்ப்பித்து சொல்றாங்க, கைஃப கான அதாபி வ நுதுர், எங்களுக்கு வரக்கூடிய அதாபி எப்படி வரும் என்று கேட்டார்கள். இன்னா அர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபி யௌமின் ஹஸீன், அவர்களுக்கு தரித்திரம் பிடித்த ஒரு நாளிலே, அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு தரித்திரம் பிடித்த ஒரு நாளிலே தொடர்ந்து வீசக்கூடிய புயல் காட்டை அனுப்பி வைத்தோம், அதனால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இந்த தரித்திரம் பிடித்த நாள் அப்படி சொல்றது, அப்படி சொல்லாம நாளே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட நாள் எல்லா நாளும் அற்புதமான நாள் நல்ல நாள் பொழுது, இவர்கள் அழிக்கப்பட்ட நாளையே அல்லாஹ் தரித்திரம் பிடிச்ச நாள் சொல்றான் அப்படின்னு சொன்னா, முந்தின ஆயத்துல சூரத்துல் ஹாக்காலே அல்லாஹ் சொல்றான் சபா லயாலி சஹரஹா சபா லயாலி சமானியத் ஐயாமின் ஹுசூமன், அவர்கள் ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் தொடர்ந்து காற்று வீசி அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய முஃபஸ்ஸிர்கள் இதுக்கு விளக்க சொன்னாங்க. என்னன்னு சொன்னா அந்த ஏழு இரவுங்கிறது ஆரம்பிச்சது வந்து புதன்கிழமையில, அது ஆரம்பிச்சது புதன்கிழமை, அதனாலதான் வந்து நம்ம ஆளுங்க ஒடுக்கத்து புதன் ஒன்று கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஒடுக்கத்து புதன் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? என்ன அப்படியா அப்படியா? ஆஹரி சார் சம்பா அப்படி சொன்னா புரியும், ஆஹரி சார் சம்பா. அந்த ஒடுக்கத்து புதன் சொல்ற பாருங்க, இந்த ஒடுக்கத்து புதன் என்ன அப்படின்னு சொன்னா, அங்கதான் அப்பதான் இந்த ஆது கூட்டத்தார் அழிக்கப்பட்டாங்களாம். ஒடுக்கத்து புதன் தான் அந்த புயல் வர ஆரம்பிச்சுதான், ஆரம்பிச்சு ஒரு வாரம் வரைக்கும். அப்ப ஆரம்பிச்சது என்னைக்குதான், ஒடுக்கத்து புதன் புதன்கிழமை தான் ஆரம்பிச்சது. அதனாலதான் புதன்கிழமை வந்து கெட்ட நாள், நஹசுடைய நாளுங்கிறான், அல்லாஹ் நஹசுங்கிற தரித்திரப்படுத்த நாளுங்கிறான். நம்ம நஹசு புதன்கிழமை வந்து நஹசு, அதுல எந்த காரியம் செய்யக்கூடாது என்று அண்டை காலத்து அரபு மக்களுடைய ஒரு மோசமான மூட நம்பிக்கை. இன்னைக்கு அதே மூட நம்பிக்கை புதன்கிழமைங்கிறது 24 hours முன்னாடி ஆகி செவ்வாய்க்கிழமையா மாறிடுச்சு. இன்னைக்கு பேர் எந்த கிழமை மோசமான கிழமை, தரித்திரம் பிடிச்ச நாள் செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை எந்த காரியம் பண்ணக்கூடாது, செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த கலாச்சாரம் அந்த ஆது கூட்டத்தால் அழிக்கப்பட்ட காலத்துல ஆரம்பிச்சது. இதுக்கு தான் அல்லாமா முல்லா அலி காரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அப்படி பார்த்தா புதன்கிழமை அந்த அதாபு ஆரம்பிச்சதுனால அது கெட்ட நாள் அப்படின்னு சொன்னா, அதாபு எத்தனை நாள் போச்சு, ஒரு வாரம் போச்சு. அப்ப எல்லா நாளுமே கெட்ட நாள் சொல்லணும், ஆரம்பிச்ச நாள் மட்டும் கெட்ட நாள் சொல்றேன், ஒரு வாரமா அதாவது நடந்துச்சு, ஒரு வாரமா போயிருக்காரு, தொடர்ந்து வீசிக்கிட்டே இருந்துச்சுக்கிறான். அப்ப எட்டு நாளையுமே ஏழு நாளையும் எத்தனை நாள் சொல்லணும், நகாச நாள் சொல்லணும், தரித்திரம் பிடிச்ச நாள் சொல்லணும். சரி, அப்ப அல்லாஹ் என் நகாசுடைய நாளுங்கிற தரித்திரம் பிடிச்ச நாள் சொன்னா அவர்களுக்கு அன்றைக்கு தரித்திரம் பிடிச்ச நாள். ரசூலுல்லாஹி சொன்னாங்கல்ல, என்றைக்கு நீங்க சுபூத் தொழுகிறீங்களோ அன்றைக்கு உங்களுக்கு முபாரக்கான நாள், என்றைக்கு அந்த சுபூத் தொழுகையோ அன்றைக்கு அது அவனுக்கு தரித்திரம் பிடிச்ச நாள். அப்ப இன்னைக்கு நான் சுபூத்துல செவ்வாய்க்கிழமை சுபூத்துல செவ்வாய்க்கிழமை தரித்திரம் பிடிச்ச நாள் தான், எல்லாத்தையும் தரித்திரம் பிடிச்ச நாள் இல்ல. யார் அன்னைக்கு சுபூத் தொழுவியோ அது வெள்ளிக்கிழமையா இருக்கும், செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமையா இருக்கட்டும், சுபு ஜமாத்தோட தொழுவுடா அன்னைக்கு முழுவதுமே அவனுக்கு நகாசுடைய நாள், தரித்திரம் பிடிச்ச நாள். அவனுக்கு அல்லாட உதவி கிடைக்காது அன்னைக்கு, அவன் அல்லாட அருளை எதிர்பார்க்க முடியாது. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, என்ன வரைக்கும் ஒரு சுபூத் தொழுகிறானோ அது அவனுக்கு முபாரக்கான நாள், சுபூத் தொழுகிறான் அவனுக்கு அது தரித்திரம் பிடிச்ச நாள். அதே மாதிரிதான் அல்லாஹ் அங்க சொல்றான், அவர்களுக்கு அந்த மக்களுக்கு மட்டும் அந்த அதாவது என்னைக்கு இறங்கிச்சோ அது அவர்களுக்கு தரித்திரம் பிடிச்ச நாள். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் காற்று வேகமா வீச ஆரம்பிச்சுட்டா உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க, ரசூலுல்லா பரபரப்பாயிடுவாங்களாம். ஆயிஷா சொல்றாங்க, இதான் அசபத்தி ரீஹு, அவங்க கொஞ்சம் காற்று பரபரப்பா வீச ஆரம்பிச்சா எதுகுழு எஹ்ரோஜ் வீட்டுக்குள்ள போவாங்களாம், வெளியே வருவாங்களாம், அக்பர அதுபர முன்னாடி போவாங்களாம், பின்னாடி வருவாங்களாம், அப்படி தடுமாறி வருவாங்களா ரசூலுல்லா. என்ன பண்றது தெரியாம கொஞ்சம் காத்து வேசம் வேகமா வீசி கொஞ்சம் மேகம் சூழ்ந்துட்டு வந்துட்டா அப்படியே பரபரப்பாயிடுவாங்களாம். அப்போ ஆயிஷா சொல்லுவாங்க, யாரும் இது நல்ல விஷயம் தானே, மேகம் தானே சூழ்ந்துட்டு வருது, மழை தானே வரப்போ, நீங்க எப்படி டென்ஷன் ஆகுறீங்க சொல்லுவாங்க ரசூலுல்லா. ஏன் ஆயிஷா, இதே மாதிரிதான் மேகம் சூழ்ந்துட்டு வந்துச்சு யாருக்கு, ஆது கூட்டத்தா இருக்கு. அவங்க அப்படித்தான் நினைச்சாங்க நமக்கு மழை பொழிய போகும் சொல்லி, அது அல்லாவுடைய அதாபா மாறிச்சு. அதே மாதிரி இது அல்லாவுடைய அதாபா மாறாதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி, என்ன உத்தரவாதம்? இதுக்கடையில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆயத்தை இறக்கியிருக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு, ஒமா அல்லாஹ் ரபுல் ஒமா ஒமா ஹுவ முஅத்தபின் வஅன்த ஃபீஹிம் வஅன்த ஃபீஹிம் வஹும் முஸ்தஃகிரூன். அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களுடைய உம்மத்தினர் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருக்கும் வரை அல்லாஹ் அதாவது இறக்க மாட்டான், நீங்க உயிரோடு இருக்கும் வரை ஒருபோதும் அல்லாஹ் அதாவது இறக்க மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் வாக்களித்து இருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் மேல நம்பிக்கை இல்லாம பயப்படல, மக்களுடைய பாவங்கள் மிகச்சதுனால பயந்தாங்க, மக்களுடைய பாவங்கள் மிகச்சதுனால பயந்தாங்க. சோல அன்னைக்கே ரசூலுல்லாஹ் அப்படி பயந்திருக்காங்கடா, இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு நம்ம ஒரு ஊர்ல வந்து ஒரு புயல் காத்து வீசுதுன்னா நம்ம உடனே கேமரா எடுத்துருந்து செல்போன்ல போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவோம், எப்படி எங்க காத்து வீசுது, எங்க மரம் விழுது, எந்த பில்டிங் உடையுது, எத்தனை பேர் விழுது சாவரா, போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, காற்று கொஞ்சம் வேகமா வீசினா கூட ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்கு போயிடுவாங்க, அல்லாஹ் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, ரப்பே உன்னோட அதாபை இறக்கிறாத யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி. சோதரன், இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினராக நமக்கு அழகு. எந்த நிலையிலும் நாம் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக, அல்லாஹ் கோபத்தை அஞ்சியவர்களாக, ஏன்னா நாம வாழ்ந்துட்டு இந்த காலத்துல பாருங்க, பாவம் தாறுமாற மிகைச்சு போன காலம் இது, தாறுமாற பாவம் மிகைச்சு போச்சு. எந்த பாவம் எப்படி பாவம், எந்த விதமான வரையறை கிடையாது, எந்த விதமான கட்டுப்பாடு கிடையாது, அந்த அளவுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் பாவங்கள் வளர்ந்துட்டு இருந்த காலத்துல நாம் அல்லாஹ்வுடைய அதாவுக்கு மிக மிக பயப்பட வேண்டும். அது ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லா சொல்லுவாங்களா, யா ஆயிஷா மா யும்மி அன் யகூன ஃபீஹி அதாபுன் கத் அதாப், இந்த காற்றிலே அல்லாஹ்வுடைய அதாப் வராது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்திருக்காங்கன்னு சொன்னா, அவங்க காலத்துல பாவங்கள் இல்லாத காலத்துல, இன்னைக்கு பாவங்கள் மிகைச்சு போன காலத்துல நம்ம எப்படி பயப்படுங்க? அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ்வுடைய அதாவை விட்டு பாதுகாப்பானாக. பிறகு ஆதலே ஹூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களையும் அவங்க ஈமான் கொண்ட மக்களை மட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான், பாதுகாத்து கொஞ்ச காலம் வாழ்றாங்க. அடுத்த மறுபடியும் ஒரு கூட்டம் ஆரம்பிக்குது, இதே ஆது கூட்டத்தினுடைய கண்டினியூ. அவங்களுக்கு பேர் சமூதன் பேரு, இதுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆதனில் ஊலா அப்படிங்கிறான். இவங்களே அல்லாஹ் முதல் ஆது, அவங்கள ரெண்டாவது ஆதுங்கிறான் குரான் ஒரு இடத்துல, இவங்கள முதல் ஆதுங்கிறான் யார, ஹூத் அலைஹி ஸலாத்து கூட்டத்தை. ரெண்டாவது ஆதுங்கிறான் சமூது கூட்டத்தார, அந்த சமூது கூட்டத்தாருக்கு அனுப்பப்பட்ட நபியாரே சாலிஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம். அவங்களுடைய வரலாறு இன்ஷா நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்ட மாதிரி அமைச்சுக்கிட்டு தோங்கி தரலாம். நேற்று ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருந்தாங்க, நான் அஞ்சு வருஷமா தொடர்ந்து கேள்வி கேட்கிறேன், நீங்க பார்த்து சொல்றேன் பார்த்து சொல்றேங்கிற இது வரைக்கும் சொல்லலன்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு பார்த்துட்டேன், ஞாபகமா வச்சு பார்த்துட்டேன். அவங்க கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, சூரத்து நூறுல 26வது அத்தியாயம், 26வது வசனம், அத்தியாயம் வந்து 24 நினைக்கிறேன், 24 சூரத்து நூர், அதுல 26வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், அல் ஹபீசாத்து லில் ஹபீசீன வல் ஹபீசூன லில் ஹபீசாத் அத் தய்யிபாத்து லித் தய்யிபீன வத் தய்யிபூன லித் தய்யிபாத் அப்படிங்கிறான். இந்த ஆயத்துக்கு தர்ஜுமாக்கள் என்ன அர்த்தம் எழுதியிருக்காங்கன்னு சொன்னா, கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்குரியவர்கள், கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்குரியவர்கள், நல்ல ஆண்கள் நல்ல பெண்கள், நல்ல ஆண்களுக்குரியவர்கள் நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்குரியவர்கள் அப்படின்னு எழுதிப்பாங்க. இதை பார்த்து அவங்க கேட்டிருந்தாங்க, இதுக்கு என்ன அர்த்தம், ஒரு கெட்ட பெண்ணுக்கு கெட்ட ஆண் தான் கிடைக்கணுமா அப்படின்னு சட்டம் இருக்குதா, அப்படி ஒரு பெண் வந்து ஒரு தவறான நடத்தை உள்ளதா இருக்காங்கன்னா அப்ப கணவன் தவறான நடத்தை உள்ள நடத்தமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. முதல்ல இந்த ஆயத்தை நம்ம விளங்கிக்கணும் என்னன்னு சொன்னா, இது வந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுகா அவர்கள் மேல அவதூறு சொன்னாங்க இல்லீங்களா, அது சம்பந்தமா இறங்கின ஆயத்து, அது சம்பந்தமா இறங்கின ஆயத்து. அந்த ஆயத்துல கண்டினியூட்டியா அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், இது வந்து எல்லாருக்கும் கியாமத்தினால் வரக்கூடிய மக்களுக்கு பொதுவான சட்டமா அல்லாஹ் சொல்லல, ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பந்தப்பட்ட ஆயத்து இறங்கினதுனால அது சம்பந்தமா சொல்றான். நல்லவர்களுக்கு அல்லாஹ் நல்ல பெண்களை தான் கொடுப்பான், கெட்டவர்களுக்கு தான் கெட்ட பெண்களை கொடுப்பான் அப்படிங்கும்போது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக நல்லவர்கள் பொழுது அவங்களுக்கு எப்படி அல்லாஹ் நடத்தக்கிட்ட ஒரு ஆயிஷா பெண்ணா கொடுத்திருப்பான், அப்ப ஆயிஷாவும் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லப்பட்ட வசனம். இதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் இதோட ரொம்ப அழகான விளக்கம் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஏன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தஃப்ஸீர் தான் வந்து தஃப்ஸீர உயர்ந்த தஃப்ஸீர், ஏன்னா ரசூலுல்லாஹி அவங்களுக்கு துஆ செஞ்சவங்க. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சும்மா அழகா சொல்றாங்க இதுக்கு என்னன்னு சொன்னா, அல் ஹபீஸீன் அல் ஹபீஸாத்து லில் அக்வாலி லில் ஹபீஸுன மினல் ரிஜால் வல் ஹபீஸுன மினல் அக்வாலி லில் ஹபீஸாத்தி மினல் ரிஜால் மினல் நிசா அவங்க சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, கெட்ட வார்த்தை சொந்தக்காரர்கள், கெட்ட வார்த்தையை பேசக்கூடியவர்கள், கெட்ட வார்த்தை என்பது கெட்டவர்களுக்கு சொந்தமானது. அந்த கெட்டங்கிறத அவங்க வார்த்தையோடு சம்பந்தப்படுத்துறாங்க. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அவதூறு சொல்லி கெட்ட வார்த்தையெல்லாம் சொன்னாங்கல்ல, நடத்த கெட்டவங்க கெட்ட வார்த்தையால ஆயிஷா சொன்னவங்க, அந்த கெட்ட வார்த்தை யார் சொன்னாரோ அந்த கெட்டவர்களுக்கே உரியது. அந்த கெட்ட வார்த்தை யார் சொன்னார்களோ, அவதூறு சொன்னார்களோ ஆயிஷா ரலியல்லாஹு மேல, அந்த அவதூறான கெட்ட வார்த்தை அவர்களுக்கே உரியது, நல்ல வார்த்தை தான் நல்லவர்களுக்கு உரியது அப்படிங்கறது விளக்கம் சொல்லிட்டு, அதுக்கு உதாரணமா அதுக்கு ஆதாரம் என்ன சொல்றாங்க, உலாயிகம் முபர்ரூன மிம்மா யகூலூன். அடுத்த வார்த்தையில் அல்லாஹ் சொல்றான், அந்த ஆயத்துடைய அடுத்த வார்த்தையில் அல்லாஹ் சொல்றான், எனவேதான் இந்த பரிசுத்தமான நல்ல மக்கள் தான் அவர்கள் சொல்லக்கூடிய கெட்ட வார்த்தையிலிருந்து பரிசுத்தமானவர்கள், அதான் அவங்க சொல்லக்கூடிய அவதூறுல இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பரிசுத்தமானவங்க அப்படிங்கிற மிம்மா யகூலூன் கெட்ட வார்த்தைங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். இது ஆதாரமா வச்சு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த அல் ஹபீஸி அல் ஹபீஸாத்துல் ஹபீஸின் கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்குங்கிறது, கெட்ட பெண்கள் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் அவர்கள் பேசக்கூடிய கெட்ட வார்த்தைகள் கெட்ட ஆண்களுக்கே சேரும். அப்ப யார் வந்து அவதூறான அசிங்கமான கெட்ட வார்த்தைகளை சொன்னாங்களோ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல, அது அந்த கெட்ட மக்களையே சாரும் அப்படிங்கிற அதுக்கு அர்த்தம் சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இது காமனா கியாமத்து நாள் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொதுவான வசனம் அல்ல. People say that father's word is equal to Allah's word. Allah's word, is it true? Please explain. அதாவது தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. For the father word is equal to Allah's word. அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. தந்தையை சொல்லுங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைக்கு செய்யக்கூடிய ஒழுக்க கற்பிக்கக்கூடிய நல்லொழுக்கத்தை விட சிறந்த சதக்கா எதுவும் செய்த முடியாது உலகத்துல. அப்ப ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை நல்லொழுக்க போதோடு கற்பிப்பார் என்னால் அதுதான் அவர் செய்யக்கூடிய சிறந்த சதக்காங்கிறாங்க. அதான் அர்த்தமே தவிர தந்தை சொல் எல்லாமே அல்லாஹ்வுடைய சொல்லு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. எத்தனையோ தந்தை வந்து பள்ளியாசலுக்கு தொழுவ போகாதன்னு சொல்ற தலைதான் இருக்கான், தாடி வைக்காதன்னு சொல்ற தந்தையெல்லாம் இருக்கிறாங்க, வரதட்சணை வாங்கன்னு சொல்ற தந்தையெல்லாம் இருக்காங்க. அப்ப அதெல்லாம் அல்லாஹ்வுடைய தந்தையா வார்த்தையா? இந்த மாதிரி இந்த ஃப்ராடு தந்தை மாதிரி இருக்காங்க பாருங்க. அவங்க சொன்னது இது, டேய் தந்தை சொன்னா அல்லாவே சொன்ன மாதிரி வரதட்சணை வாங்கு, நான் வாங்க நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி தந்தைகள் சொன்னது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தந்தைக்கு மரியாதை உண்டு, அவங்களுக்கு செய்ய வேண்டிய ரசூலா சொல்றாங்க, ரிவர் ரப்பி தந்தையினுடைய திருப்தியில் தான் அல்லாவுடைய திருப்தி இருக்குது. அது எந்த விஷயத்துல அல்லாஹ் எதைதான் செய்ய சொல்றான் அந்த விஷயத்துல மட்டும், மாறு செய்யற விஷயத்துல அல்ல. மதுகபை பின்பற்றுவது சிறந்ததா அல்லது சஹியான ஹதீஸை பின்பற்றுவது சிறந்ததா? ஹதீஸுக்கும் மதுகபுக்கும் என்ன வேறுபாடு? கியாரவையும் பாரவையும் பாத்தியா செய்யலாமா? மதுகபை பின்பற்றுவது சிறந்ததா அல்ல சையான ஹதீஸை பின்பற்றுவது சிறந்ததான்னு பல தடவை சொல்லியாச்சு. அது நீங்க மக்காமச்சி.com வெப்சைட்ல அந்த பயான்லாம் இருக்குது பாருங்க. இருந்தாலும் கேட்டதுனால ஷார்ட்டா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்க. எந்த ஒரு பாமர மனிதனாலும் மட்டுமல்ல, நல்ல மெத்த படித்த ஆளுங்களால் கூட ஹதீஸ்களை நேரடி அப்படி பின்பற்ற முடியாது. ஒன்னும் இல்லை, இப்போ உங்கள் கையில வந்து நான் வந்து புகாரி சஹி திருமிதி அபுதாவுது எல்லாத்தையும் கையில கொடுத்துட்றேன், நீங்க எனக்கு ஒதுச்சிச்சு காட்டுங்க பார்ப்போம், மற்ற விஷயம் அப்புறம். புகாரி, திருமிதி, அபுதாவுது, முஸ்லீம், சஹி முஸ்லீம், முஸ்னத் அகமது, முஸ்தத்ரக் ஹாக்கிம் எல்லாம் இவ்வளவு பெரிய கிரந்தத்தை வச்சிடறேன். இப்ப ஆரம்பிச்சீங்கன்னா நாளை எப்படி உதவி செய்ய முடியாது. வேற உதவி செய்யற விஷயத்துல சொல்றேன், அவ்வளோ ஹதீசுகள் குவிஞ்சு கிடக்குது. அந்த ஹதீசுகள் எல்லாம் கோர்த்து சேர்த்து தான் இமாம்கள் நமக்கு கொடுத்தாங்க. அதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்த இடத்துல கிட்ட அறிந்து கொள்ளுங்கள். ஏன் அல்லாஹ்க்கு தெரியும், எல்லாராலையும் புகாரியை போல கரைச்சி குடிக்க முடியாது, எல்லாராலையும் சஹி முஸ்லீம் கரைச்சி குடிக்க முடியாது, எல்லாராலையும் திருமீதியை கரைச்சி குடிக்க முடியாது, எல்லாராலையும் அபுதாவுது, நசை, முஸ்னத் அகமது, முஸ்தத்ரக் ஹாக்கிம், மொத்தா மாலிக், மொத்தா எதையும் கரைச்சி குடிக்க முடியாது. அப்ப அதுக்குன்னு அல்லாஹ் சில பேர் வச்சிருப்பான், அதுக்கு தெரியாதவங்களை தெரிஞ்சு கொண்டு கேட்டு அறிஞ்சிக்கங்க. இப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்க, நீங்க இந்த கேள்வி கேட்கறீங்க, எந்த அடிப்படையில் கேட்கறீங்க? இந்த கேள்வி பதில் ஒரு இபாதத்து. நீ கேள்வி கேட்கறது, நான் பதில் சொல்றது இபாதத்து. எந்த அடிப்படையில? அல்லாஹ் சொன்ன இந்த ஆயத்து அடிப்படையில. அதெல்லாம் கூடாது, மதுகபூர்லாம் கூடாது, எல்லாம் ஹதீஸ் தான் ஃபாலோ பண்ணும், ஹதீஸ் தான் ஃபாலோ பண்ணும் சொன்னா அப்ப அவங்க என்ன பண்ண தெரியுமா? அப்படி சொல்றவங்க அவங்க புக்கில் ஒருத்த கேள்வி கேட்பான் பத்திரிகையில, மிஸ்வாக் செய்யலாமா அப்படின்ட்டா, அதுக்கு பதில் என்ன வரணும்? குரானை பார், ஹதீஸை பார். தண்ணி குடிக்கலாமா? குரானை பார், ஹதீஸை பார். பல்லு வளர்க்கலாமா? குரானை பார், ஹதீஸை பார். இதைத்தான் எல்லா பதிலும் சொல்லணும். எதுக்கு விளக்கங்கிற பேர்ல ஒன்றரை மிளகு திணிட்டி முளைக்கிறாங்க? எதுக்கு விளக்கங்கிற பேர்ல ஒன்றரை மிளகு திணிட்டி முளைக்கிறது? எதுக்கு உலக்கங்கிற பேர்ல நாலு பக்கத்துக்கு எழுதுறாங்க? ஆயுங்கிற பேர்ல வாயு கொண்டு வந்து கொட்டுறாங்க. அப்ப வெறும் இமாம்களை கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னா யாரையாவது கேட்டுதானே ஆகணும். யாரையாவது கேட்டுதானோ தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டுக்கொள்ளி. நாங்க என்ன சொல்றோம்? அப்படி கண்ட கண்ட கழிசடைகள்ட்ட கேட்கறதை விட தக்குவாவில் இமாம்கிட்ட கேளுங்க. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி கேட்போம், அபூ ஹனீஃபா அவங்க என்ன சொல்றாங்க பாப்போம், அவங்களுக்கு கருத்து என்ன கேட்போம். அவங்க யாரும் நம்ம நரகத்தை தள்ளலையே. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நான் ஒரு சட்டத்தை சொல்லிடுறேன், ஒரு மசாயில சொல்லிடுறேன், சொன்ன பிறகு என்னுடைய கூற்று நூற்றுக்கு நூறு ஹதீஸுக்கு ஒத்திருந்தா மட்டும் என்னுடைய கூற்று எடுத்துங்க. உங்களுடைய கூற்றுக்கு ஹதீஸுக்கு மாற்றம் ஏன் கொடுத்து மாதிரி வச்சிருங்க? நான் சொல்லக்கூடிய கூற்று ஹதீஸுக்கு ஒத்திருந்தா மட்டும்தான் அது என்னுடைய மதுஹபு. ஆனா இன்னைக்கு என்னன்னு சொன்னா, ஹதீஸ் எல்லாம் மதுஹபு எல்லாம் கூடாது, இமாம்கள் எல்லாம் கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது, அதுல பெரிய ஹராமு ஷிர்கு இப்படியே பிரச்சாரம் பண்ணி பிரச்சாரம் பண்ணதுடைய விளைவு மக்களுடைய உள்ளத்துல இந்த சாக்கடைப்பு இறங்கிடுச்சு. இமாம்களை பத்தியும் இமாமுடைய கண்ணியத்தை பத்தி சாக்கடை இறங்கிடுச்சு. இறங்கின பிறகு அப்ப நான் யாரை ஃபாலோ பண்றது? என்ன ஃபாலோ பண்ணு? எங்க அண்ணனை ஃபாலோ பண்ணு, வருஷம் வருஷம் அவருக்கு புதுசு புதுசா வகி வரும், அதை ஃபாலோ பண்ணு. அப்ப இமாம்களை பின்பற்றாத, இமாம்களை பின்பற்றாத, என்ன பின்பற்று? அதான் அர்த்தம் அதுக்கு. நான் என்ன வேணாலும் உளருவேன், என்ன வேணா கிறுக்குத்தனமா சொல்லுவேன், அதெல்லாம் தேவை கண்மூடித்தனமா பின்பற்று என்ன ஏத்துக்க. அதான அர்த்தம் அதுக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்குவதற்காகத்தான் 30 வருஷமா பாடுபட்டாங்க அவங்க. இந்த மாதிரி நிலையை உருவாக்குவதற்காகத்தான் 30 வருஷமா பாடுபட்டாங்க. கொஞ்சம் வருஷம், ஒரு வருஷம், ரெண்டு வருஷம் இல்ல. இமாம்கள்னாலே, ஹதீஸ்கள்னாலே, ஃபிக்ஹ் கிதாபுகள்னாலே, மதுஹபுனாலே மோசமானது, கெட்டது, மதுஹபுல மதுஹபுல ஆபாசம் இருக்குது, ஆபாசம் இருக்குது, அசிங்கம் இருக்குது, மதுஹபுல குப்பையில கூட்டி வைக்கணும், கிதாபுல குப்பையில கூட்டி வைக்கணும், இப்படியே பிரச்சாரம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு ஒரு பைத்தியகரத்தனமான கூட்டத்தை உருவாக்கிட்டாங்க. அந்த கூட்டம் அல்லாவே சொன்னாலும் கேட்காது, அண்ணன் சொன்னாலும் கேட்கும். உருவாயிடுச்சா இல்லையா? மறுக்க முடியுமா? அத்தனை பேருக்கு நடுநிலையான சிந்தனை, அத்தனை பேருக்கு தெரியும் இது பைத்தியகரத்தனமா வளர்றாரு. இருந்தாலும் எங்க அண்ணன் சொன்னதான் கரெக்ட். குப்பாவை இடிக்கணும், இடிக்கணும், போய் இடிய, போய் ரசூலுல்லாவுடைய குப்பாவை இடிக்க வேண்டும். ரசூலுல்லாவுடைய மதினாவுல உள்ள பச்சை குப்பாவை இடிக்கணும், அது வேஸ்ட், அது இடித்து தள்ளப்பட வேண்டியது. போய் இடி, போய் முடிச்சா சொல்றான். சவுதி அரசாங்கமே உன்னால் முடியவில்லை என்றால் எங்கள் தொண்டர்கள் சவுதி அரசாங்கம் சவால் விடுறோம், உன்னால் இடிக்க முடியவில்லை என்றால் எங்கள் தொண்டர்களிடத்திலே கூட நாங்கள் பேர சொல்லாட குப்பாவை இடிக்கிறோம். போய் இடியண்டா. உனக்கு சவுதி அரசாங்கம் விசா தரமான சொல்றாங்க, நான் வாங்கி தரேன். எத்தனாயிரம் விசா வேணும்? எத்தனாயிரம் பேர் சவுதி விசா வேணும்? நான் வாங்கி தரேன், விசா வாங்கி தரேன், போங்க, போய் இடிங்க. இங்க போன உஸ்பேத்திட்டு இருக்கிற எங்களிடத்துல கூட எங்க தொண்டர் உடனே அல்லாஹ் அக்பர் கத்துறான். அவனுக்கு தெரியல, டேய் கிறுக்க மாதிரி உளறாத, குறைகள் இருந்தால் தான் அது மனிதனால் எழுதப்பட்ட நூல். நான் கேட்கிறேன், இந்த மேதாவிகள் எழுதக்கூடிய கிதாபுகள்ல குறையே இல்லையா? குரானுக்கு தர்ஜுமாங்கிற பேர்ல அவ்வளவு அபத்தமா தாறுமாற கிறுக்குத்தனமா எழுதி வச்சிருக்க தர்ஜுமாங்கிற பேர்ல தஃப்ஸீருங்கிற பேர்ல. அப்ப இமாம்கள் எழுதுகிற கிதாபில் இப்படி குறை இல்லாம குறை இருக்கும், இருந்தாலும் அது மனிதர்கள் எழுதப்பட்ட கிதாபு, இல்லாட்டி அந்த வேதத்துக்கு அது வித்தியாசம் இல்லாம போயிடுமே. இந்த குறைகள் எல்லாம் சின்ன சின்ன குறையும் பெருசா மிகைப்படுத்தி பெருசா சொல்லி இது பெரிய அசிங்கம் ஆபாசம் அப்படி இப்படின்னு இல்லாத பல அவதூறு சொல்ல போன நல்லா புரிஞ்சுக்கங்க. இவங்க எதையெல்லாம் ஃபிக்ஹ் கிதாபுகள் உள்ள குறைகளாக மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்ணாங்களோ அதுல 10% தான் உண்மை, 90% பொய், பச்சை பொய், 90% பச்சை பொய் அது. அதனால வந்து மதபுகளை பின்பற்றித்தான் ஆகணும், இமாம்கள் சொல்றதை கேட்டுத்தான் ஆகணும், அதுதான் முறை, அதான் அல்லாஹ் உத்தரவு கூட. உங்களுக்கு தெரியாத தெரியும், நான் சஹியான ஹதீஸை ஃபாலோ பண்ணலாமா, முதல்ல சஹீன் யார் சொன்னா உங்களுக்கு ஹதீஸ், ஹதீஸ் சஹீன் எப்படி தெரியும்? சரி எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சிடும் பெரிய மேதை, ஓகே சஹியான கிதாப் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன், அத்தனை புகாரி எடுத்து வைக்கிறேன், முஸ்லீம் எடுத்து வைக்கிறேன், அபுதாபு எடுத்து அத்தனை சஹியான எடுத்து வைக்கிறேன், நீங்க கண்டுபிடிச்சு ஒது செஞ்சிருக்க பாக்கலாம் எப்படி ஒதுச்சீங்கன்னு சொல்லி. இது அல்லாவே இது மனிதர்களால் இயலாதுங்கிறதுனாலதான் அல்லாவுக்கு வகுத்து கொடுத்துருக்கான். இவங்களுடைய கோஷம் இருக்குது பாருங்க, ஒரே குரான், ஒரே வேதம், ஒரே நபி, ஒரே இறை, ஒரே அது, ஒரே இது, அப்புறம் மதுகம் மட்டுமே ஏன் 4 அப்படி சொன்னவன் பாவீங்க, மதுகம் 40 பிரிஞ்சு போயிட்டான். ஒரே இறை, ஒரே மறை, ஒரே குறைந்தவன் 40 பிரிஞ்சு போயிட்டான். இன்னைக்கு இருக்குதா இல்லையா? எத்தனை எத்தனை இயக்கங்கள், எத்தனை குழப்பங்கள், அந்த மதுகம் பின்பற்ற கூடாதுன்னு சொல்றவங்களே 40-50 பேரை பிரிஞ்சு நிக்கிறாங்க இன்னைக்கு. ஏன் ஏன் பிரிவினை உங்களுக்குள்ள? 4 மதுவும் கூடாது, நமக்குள்ள பிரிவினை கூடாது. எங்கேயுமே வந்து இது ஷாஃபி பள்ளி இங்க யாரும் தொழுவ கூடாது யாரும் சொல்றது இல்லைங்களுங்க, இது அனஃபி பள்ளி இங்க யாரும் தொழுவ கூடாது அப்படி யாரும் சொல்றது இல்லையே. ஆனா இது தௌஹீத் பள்ளி, இது ஜாக்கு பள்ளி, இது இந்தியன் தௌஹீது, இது தமிழ்நாடு தௌஹீது, இது ஆஸ்திரேலியன் தௌஹீது, இது அமெரிக்கன் தௌஹீது, இதெல்லாம் இல்ல நினைக்காதீங்க, கூடி சீக்கிரம் வரும், அதனால முன்கூட்டி சொல்லிடுறேன். கர்நாடக தௌஹீதா? ஆனா எங்கேயாவது ஷாஃபி பள்ளி இங்க அனஃபி வரக்கூடாது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது அனுப்பி பள்ளி எங்களுக்கு மட்டும் சொல்ல, மக்கா பள்ளி என்னைக்காவது யாராவது ஷாபி பள்ளிண்டோ அனுப்பி பள்ளி யாராவது பேசியிருக்கிறோமா? அல்லாவுடைய பள்ளி. ஆனா இவங்க வந்த பிறகுதான் தௌஹீத் பள்ளி. அப்ப உங்க பள்ளி மட்டும் தௌஹீத் பள்ளி, நாங்களும் சாய்பாபா வணங்குற பள்ளியா? நம்ம சாய்பாபா வணங்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க மட்டும் தௌஹீத் அல்லாஹ் வணங்கிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா சொல்ற மக்கா பள்ளி தௌஹீத் பள்ளி அல்ல, அல்லாவுடைய பள்ளி அது. ஆகவே இதெல்லாம் வெற்று கோஷங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த கோஷங்கள். கம்யூனிஸ்டுக்கான கோஷம் மாதிரி நடைமுறைக்கு ஒத்து வராது. ஹதீஸுக்கும் மதுகபுக்கும் என்ன வேறுபாடு? ஹதீஸுக்கு மதுகபு என்ன வேறுபாடு? சொல் விவரம் சொல்லியாச்சு. கியார்வி பார்வி பாத்தியா செய்யலாமா? செஞ்சா நல்ல அந்த பீர்ணி அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க, டேஸ்ட் பார்க்கலாம். ஆனா பீர்ணி இல்லாம பாத்தியா ஓதுறது கூடாது. இதுல இந்த கியார்வி பார்வி பாத்தியாலே ஒரு பாத்தியா இருக்கு, சேவுனி பாத்தியா, அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுமா? சேவுனி பாத்தியா. அந்த சேவுனி பாத்தியாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அந்த கறியில வந்து எலும்பு இருக்க கூடாது, அந்த ஆக்கிற கறியில ஒரு சின்ன எலும்பு வந்துடக்கூடாது. அப்படி ஏதாவது தப்பி தவிர நீங்க சாப்பிடும் போது எலும்பு வந்துச்சுன்னு வச்சுங்க, அடுத்த 3 மாசத்துக்குள்ள நீங்க அந்த பாத்தியா ஓதணும் உங்க வீட்டுல. அப்படி பாத்தியா சேவனி பாத்தியாண்டு. இது எல்லாம் அந்த லெப்பம் மாறுங்க, வயிற்ற வளர்க்கிற லெப்பம் மாறுங்க, தின்னு தீக்கிறதுக்காண்டி ஏற்படுத்தின கலாச்சாரங்கள். என்ன பாருங்க, கியார்வியா இருக்கட்டும், பார்வியா இருக்கட்டும், சேவனியா இருக்கட்டும், காவனியா எதுவா இருக்கட்டும், அது கண்டிப்பா ஐட்டம் இருக்கணும், சாப்பாடு ஐட்டம். இதே உருது முஸ்லீம்கள்ட்ட, தமிழ் முஸ்லீம்கிட்ட பாத்தீங்கன்னா மௌலூது, அந்த மௌலூதுலயே மௌலூதுல ஒரு வரி வரும், ஒரு பாட்டு வரும் எப்படின்னு சொன்னா, எனக்கு அந்த வரி ஞாபகம் இல்லை, வாய்ப்பு கிடைச்சா சில எடுத்து காட்டுறேன். அதுல வரும், வகை வகையாக உணவு செய்து தந்தவர்களுக்கும் விதவிதமாக காப்பி போட்டு தந்தவர்களுக்கும் நன்றி. அதுல வரும், நான் நீங்க நினைக்கிறீங்க மௌலூது எதுவும் அல்லாஹ் போகுது பாடிட்டு இருக்கான்னு சொல்லி, அவன் உங்களுக்கு சோரத்தனால திட்டிட்டு பண்ணிருக்கான் உட்காந்து. கலர் கலர் உணவு அல்லா தாமல் முளப்போன ஒரு கலர் கலரா உணவு இருக்கணுமா? கலர் கலர் பிரியாணி ஒயிட் ரைஸ் வச்சிடக்கூடாது. இது அங்க இருக்குது. இது எல்லாமே வந்து வயிற்று பிழைப்புக்காக ஏற்படுத்தப்பட்டது. இதுக்கு சில சம்பந்தம் கிடையாது. வித் மியூச்சுவல் ஃபண்ட் பெர்மிட்டட் ஃபார் அஸ் ஹராம்ங்க. லைஃப் இன்சூரன்ஸ், மெடி பாலிசி, சைல்டு பாலிசி, ரிட்டையர்மெண்ட் பிளான் பாலிசி, எட்செட்ரா எட்செட்ரா, எல்லாமே வந்து நரகத்துக்கு போகக்கூடிய டிக்கெட். இதெல்லாம் நீங்க நரகத்துக்கு டிக்கெட் வாங்கணும்னு சொன்னா நீங்க லைஃப் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்டு அல்லது லைஃப் பாலிசி, மெடிக்ளைமு அப்படின்னு சொல்லி. இதுல என்ன ஒரு பெரிய கொடுமை அப்படின்னு சொன்னா, என்னை திட்டுவாங்க, திட்டிட்டு போட்டோம், சொல்லிதான் ஆகணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இஸ்லாமிய இஸ்லாம் முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம், முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம், அவன் தான் இன்னைக்கு இன்சூரன்ஸ்ல டாப்ல இருக்கிறான். கலைஞருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து கலைஞர் காப்பீடு திட்டத்தில் அந்த இன்சூரன்ஸ் தான் வந்துச்சு. இப்ப இவங்களும் அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து பெரிய டாப் ஆறு முஸ்லீம் அமைப்பு. அது என்னன்னு சொன்னா அவங்களுக்கு இது வச்சு பொழப்பு கிடையாது. பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ல பெரிய பெரிய வியாபாரத்துல கோடிக்கணக்கில் முதல் போட்டு 1000 கோடி 500 கோடி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேருக்கு எவ்வளவு ஹலால் இருந்தாலும் தொட்டுக்கிறது கொஞ்சம் நஜிஸ் இருக்கணும். பிரியாணியே இருந்தா கூட கொஞ்சம் நஜிஸ் மழை இருக்கணும் பக்கத்துல தொட்டுக்கிறதுக்கு, அப்பதான் பிரியாணி உள்ள இறங்கும். அந்த மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் இவர்கள். அதனால முஸ்லீம் கம்பெனி செய்யுது முஸ்லீம் அமைப்பு செய்யுதுங்கிறதுனால அது ஹலால் ஆயிடாது. இன்சூரன்ஸ் ஹராம் ஹராம் தான், அது எந்த ரூபத்தில் வந்தாலும். பள்ளிவாசல்களில் காலை மற்றும் மாலை நேரங்களில் நடத்தப்படும் மதரசாக்கள் என்பது பருவ வயது அடை நிலையுள்ள ஆண் பெண் குழந்தைகள் ஒன்றாக மறைத்து ஒதுக்கட்டத்தினால் இது கூடுமா? அப்படி நடத்தினா கூடாதுங்க. பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க தனியா தான் வச்சு நடத்தணும், அதான் முறை. அப்படி எங்க நடத்துறாங்களோ இப்ப எங்க காலை மலை மதரசா ரொம்ப அபூர்வமா இருக்கு. நீ பள்ளிவாசல்கள் எல்லாம் மரசாக்கள் நடக்குது, பெரிய அபூர்வமா இருக்குது. அப்படி நடத்தும் பொழுது நடத்துற இடங்கள்ல பள்ளி நிர்வாகிகள்ட்டையும் இமாம்கள்ட்டையும் ஞாபகப்படுத்துங்க. இப்ப சொல்லுங்க, அவங்க கூட மறதியா இருந்திருக்கலாம், கவனக்காம இருந்திருக்கலாம். இப்ப ஞாபகப்படுத்தி திருத்த பாருங்க. நம்ம பள்ளியில இருந்தா நம்மள்ட்ட கேளுங்க, இது கூடாது நமக்கு தெரியும், நம்ம இங்க சொல்றோம் என்ன பிரயோஜனம், சம்பந்தப்பட்ட ஆட்டு போய் சொல்லுங்க, சிரமம் சரி பண்ணுவாங்க. மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் எத்தீம் கணக்கின் பெயரில் போலியாக வசூல் செய்வதில் அதிகரித்து விட்டனர். நாம் செய்யக்கூடிய நன்கொடைகளை முறைப்படுத்துவது எப்படி? நீங்க தான் கவனமா இருக்கணும். நம்மளும் யார் தாடி வச்சிருந்தா ரம்சானுக்குனே சீசன் தாடி வைக்கிறவங்களா இருக்கிறோம். ரம்சானுக்கு முன்னாடி சீசன் தாடி வச்சிருவோம், 3 மாசம் முன்னாடி தாடி வைக்க ஆரம்பிச்சோம், ரம்சான் வருது தொப்பி போட்டுமா? நமக்கு எப்படி தாடி தொப்பி போட்டு அத்தனை பேர் அஜரத்து, தாடி தொப்பி வச்சு அவன் பேர் அஜரத்து. எவனோ அன்னைக்கு ஒரு ஃப்ராட் பண்ணிருக்கிறான், ஒரு தாடி தொப்பி வச்சுட்டு வந்து இப்ப கையும் கிளம்ப மாட்டிக்கிட்டான். மாட்டின பிறகு பிரச்சனை வந்துச்சு, பேசும்போது வந்து சொல்ல அவர் உள்ள மாதிரி அஜர்த்த அஜர்த்த அவரு அடப்பா என்ன மாதிரி அஜர்த்தான் குரான் குழுவல்லாகாத 3 தடவை ஓதனாலே இன்ஷால்லா முழு குரான் ஓத நன்மை கிடைக்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி நிறைய சூராக்கள் நிறைய சிறப்பு இருக்குது. நீ பர்டிகுலரா எந்த சூரான்னு சொன்னா அதுக்குள்ள சிறப்பு இன்ஷால்லா சொல்லுவேன். ஜின்னை வசப்படுத்த முடியுமா? ஜின்களுடன் மனிதர் பேச முடியுமா? இருந்தா அனுப்பி விடுங்க, நான் வசப்படுத்தி பாக்குறேன். ஜின்னை வசப்படுத்த முடியுதான்னு சொல்லி, ஜின்ன வசப்படுத்தலாம் முடியாது. நம்ம மனுஷன் மனசை வசப்படுத்த முடியுமா? சம்பளம் கொடுத்து வேலை வாங்கலாம் அவ்வளவுதான், வசப்படுத்தலாம் முடியுமா? நம்மள மனுஷன் மனசை வசப்படுத்த முடியுமா? அல்ல, ஜின்னை வசப்படுத்தலாம் முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஜின்களை வசப்படுத்தக்கூடிய சக்தியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் கொடுத்திருந்தா. அது இன்ஷா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சொல்லுவோம் இன்ஷா அதை பத்தி. மெட்டி அணியலாமா பாவம் என்றால் என்ன பாவம்? மெட்டி அணியலாமான்றக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண் மெட்டி மட்டும் அல்ல, மெட்டியா இருக்கட்டும், அவ போடுற பவுடரா இருக்கட்டும், அவ போடுற அத்தரா இருக்கட்டும், தலையில சொல்ற பூவா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான். என்ன சட்டம்? அல்லது அவள் அணியக்கூடிய ஆடையா இருக்கட்டும், இது அடுத்த அந்நிய ஆண்களை கவர்ந்தெழுக்கும் வண்ணம் இருந்தால் ஃபஹிய ஜானியா, அவள் விபச்சாரிங்கிறாங்க சொல்லலாம். ஒரு பொம்பளை மெட்டி மெட்டியா இருக்கட்டும், கொலுசா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, அவ போட்டு செல் செல் செல் செல்னு போனா இருக்கிற ஆண்கள் திரும்பி பார்க்க வைக்கும். சத்தம் வராத கொலுசு போடுறீங்க காலில், அணிலாம் தப்பு கிடையாது. சத்தம் வராத மெட்டி போடுறீங்க, தப்பு கிடையாது. சத்தம் வராதபடிக்கு அந்நிய ஆண்களை கவர்ந்து இருக்காத வரைக்கும் போடுறது தாராளம் போடலாம். அந்நிய ஆண்களை கவர்ந்து இருக்கும் வண்ணம், அது பூவா இருக்கட்டும், புடவையா இருக்கட்டும், பவுடரா இருக்கட்டும், அல்லது அத்தரா இருக்கட்டும், அல்லது சென்ட்டா இருக்கட்டும், அல்லது மெட்டியா இருக்கட்டும், கொலுசா இருக்கட்டும், அந்நிய ஆண்களை கவனத்தை உங்கள் பக்கம் திருப்பும் வண்ணம் ஒரு பெண் ஆடை அணிந்து வெளியே செல்வாளியனால் அவர் விபச்சாரிக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா விபச்சாரத்துக்கு வித்துட்டு விட்டாள் அவள். எப்போ ஒரு அந்நியான ஒரு பெண்ணை போறான்னு திரும்பி பார்த்துட்டு அவளை உத்து பாத்துறானோ அவளோட உள்ளத்துல தப்பான என்ன வந்துடும்? தப்பான என்ன வந்துட்டாலும் ரசூலா சொல்ல கண்ணால பாக்குறது கண்ணால் சீ விபச்சாரம், அந்த விபச்சாரத்துக்கு காரணமான ஒரு விபச்சாரி தான் அப்படிங்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஆன்லைன் பிசினஸ் பண்றேன், அதுல 75% யூத நசரானுடைய ப்ராடக்ட் இருக்கு, இந்த வியாபாரம் செய்யலாமா? இது வியாபாரம் ஹலால் ஹராம்? பிளீஸ் டெல் மீ எக்ஸாக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி. அதாவது ஆன்லைன் பிசினஸ் தப்பு கிடையாது, பண்ணலாம். ஒரு பொருட்களை பார்த்து பொருட்களுடைய தரத்தை பார்த்து வியாபாரம் பண்ண தப்பு கிடையாது. அதுல ஆன்லைன்ல எவ்வளவு ஃப்ராட் பிசினஸ் எல்லாத்தையும் சொல்லல, சரியத்துக்கு உட்பட ஹலாலான பிசினஸ் தான் பண்ணலாம். அதுல வந்து பெரும்பாலும் யூத நஸ்தரானுடைய ப்ராடக்ட் தான் வருது அப்படின்னு சொன்னா, யூத நஸ்தரானுடைய ப்ராடக்ட நம்ம விற்கிறது வாங்கறது நேரடியா சரியத்தின் அடிப்படையில் ஹராம் கிடையாது. ஆனால் இன்னைக்குள்ள சூழ்நிலையில குறிப்பா யூதர்கள் அவங்களுடைய ப்ராடக்டை வச்சு முஸ்லீம்களுக்கு எதிரான பணிகளை செய்யறாங்க, முஸ்லீம்களுக்கு எதிரான வேலைகளை செய்யறாங்க, நம்முடைய பணம் தான் நமக்கு எதிராக பாழ்படுத்தப்படுது அப்படிங்கிற பட்சத்துல அவருடைய பொருளாதாரத்திலே நம்ம குறைபாடை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டிதான் யூத ப்ராடக்டை வாங்கக்கூடாதுன்னு சொல்றோமே தவிர, நேரடியா யூத ப்ராடக்ட் வாங்கக்கூடாது குரானா குரான ஒண்ணும் கிடையாது. ஒரு தார்மீக அடிப்படையில நம்ம பணத்தை வச்சு அவன் நம்மளை அடிக்கிறான், இன்னைக்கு அல்லாமா யூசுப் அல் கர்தாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தாமத் பரக்காத்னு சொல்றாங்க, அவங்க உயிரோடு இருக்கிற ஒரு பெரிய இஸ்லாமிய ஸ்காலர். அவங்க சொல்றாங்க, நீங்க ஒரு யூத ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அங்க பலஸ்தீன் மக்களுக்காக ஒரு குண்டு தயாரிக்க நீங்க உதவி பண்றீங்கன்னு அர்த்தம். ஒரு பெப்சி வாங்குறீங்கன்னா ஒரு குண்டு வாங்கி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். பலஸ்தீன் முஸ்லீம் அடிக்கிறதுக்கு ஒரு கொக்கோ கோலா வாங்குறீங்கன்னாக்கா நீங்க பலஸ்தீன் முஸ்லீம் கொள்றதுக்கான ஒரு குண்டு வாங்கி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இவங்களாம் அந்த பெப்சியா இருக்கட்டும், கொக்கோ கோலா இருக்கட்டும், மற்ற மெக்டோனால்டா இருக்கட்டும், அல்லது கேஎஃப்சியா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் யூத நஸ்ராணிகளுக்கு உலகத்தில் முஸ்லீம்களை அழிப்பதற்காக பொருளாதாரத்தையே உதவி செய்யக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிங்க. அப்ப அவங்களுடைய ப்ராடக்ட் நாம பயன்படுத்தும் போது அவங்க பொருளாதாரத்தை வச்சு நம்ம சமுதாயத்தை அழிப்பதற்கே பயன்படுத்துறாங்கிறதுனால தார்மீக அடிப்படையில அதை வாங்காதீங்கன்னு சொல்றத தவிர மற்றபடி நேரடியா குர்ஆன் ஹதீஸ்ல வந்து ஆதாரம் இல்ல. எங்க என்னுடைய சூப்பர் மார்க்கெட்ல இந்த பொருளை தான் வச்சு விற்க வேண்டியிருக்குது, அதனால ஹலால் அப்படின்னு சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை. புரிகிறோம், புரிஞ்சுங்க. எங்க ஏரியா ஒரு பள்ளி இருக்கு, அந்த சின்ன பள்ளி, அந்த பள்ளியில நோன்பு திறக்க விதவிதமான ஜூஸ் என்ற பெயரில் நெஸ்லே ப்ராடக்ட், யூத நஸ்ரானி ப்ராடக்ட் மிக்ஸ் பண்றாங்க, இந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா இந்த ஜூஸ், இதுதாங்க சொல்லி தெளிவா சொல்லியாச்சு. அவாய்ட் பண்ணுங்க. ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொர்க்கத்திலே குழந்தை பிறந்ததா கூறுகின்றனர், அது உண்மையா? அந்த குழந்தை யாருங்க பேர் என்ன கேட்டு சொல்லுங்க, என்ன குழந்தைன்னு பார்த்துருவோம். சொர்க்கத்திலாம் குழந்தை பிறக்கல. ஒரு பெண் திருமணமாகி பின் தன் கணவனின் நடைமுறை சரியில்லாத காரணத்தால் குழா கொடுத்து விட்டால் பிறகு ஒரு கால் திரும்பவும் இருவரும் சேரும் நினைத்தால் சேர்ந்து வாழ முடியுமா? இதற்கு மேல் மார்க்கத்தில் சட்டம் உண்டா? இதை தனியா வந்து கேளுங்க. அதாவது ஹுலா தலாக் என்பதெல்லாம் வந்து ஒரு தலாக் கொடுக்கலாம், அதுதான் சரியா. ஒரு தலாக் தலாக் தலாக் தலாக் முட்டாய் சாப்பிட்ற மாதிரி மூணு தலாக்லாம் சொல்லக்கூடாது. ஒரு தலாக் சொல்லணும், அதோட விட்டுறணும். பிறகு சேர்ந்து வாழ வாய்ப்பு ஏற்பட்டால் சேர்ந்து வாழணுங்கிறதுக்கான அல்லாமே ஏற்படுத்துறது. நம்ம அதை மீறி மூணு தலாக் நாலு தலாக் கொடுத்தா அப்புறம் சேர்ந்து வாழ முடியாது. ஈத் முபாரக், ஜும்மா முபாரக் கூறலாமா? எல்லாமே பிதாத்துங்க. பெருநாள் வாழ்த்துக்கள் அது சொல்லணும். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, பெருநாள்ல முஸ்லீம்கள் தங்களோட வாழ்த்திக்கணும், பரிமாறிக்கணும் சொல்லி. ஜும்மாவுக்கு பாத்தீங்கன்னு சொல்லி வெள்ளிக்கிழமை ஜும்மால ஜும்மா முபாரக், ஜும்மா முபாரக் என்ன வாட்ஸ்அப் ஃப்ரீங்கிறதுக்காண்டி, மெசேஜ் ஃப்ரீங்கிறதுக்காண்டி சும்மா தட்டி விடுறது. ஜும்மா முபாரக் சொல்லி சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தர் போனாரா, இப்ப வீட்டுல ஒரு சலாம் சொன்னாரா, யாருமே எல்லாம் அவங்க போன்ல பாத்துருந்தாங்களா, உடனே என்ன பண்ண போன் எடுத்தாரா, வாட்ஸ்அப்ல அஸ்லாம் வலைக்கிட்டா, எல்லாம் வலைக்கம் சலாம் வாசல் வந்துச்சான். வாயில சொன்னா மரியாதை இல்ல, வாட்ஸ்அப்ல உடனே அலைக்கும் சலாம் வலைக்கலாம். அது சொன்ன ஒரு கும்பலையா இருந்தாங்க, மாஷால்லா, வலைக்கும் சலாம், ரஹமத்துல்லாஹியோ, பரக்காத்துகோ, மஃபிரத்துகோ, ஆஃபியத்துகோ, எல்லா வார்த்தையிலும் வரும். அதனால அந்த அந்த பிதாத்தோட கலந்ததுதான் இந்த ஜும்மா முபாரக். ஜும்மா முபாரக் சொல்றது பிதாத்து, இது கூடாது, செய்யக்கூடாது. ரமலான் மாதம் பெருநாள் தொழுகின் போது புத்தாடை அணிவது அவசியமா? பெருநாளுக்கு ரசூலுல்லாஹி புத்தாடை அணிய சொல்லிருக்காங்க, சுன்னத் அது. வானத்தில் ஜோடியாக பறக்கும் மனித உருவங்கள் நெல்லூரில் பரபரப்பு என்கிறார், இதெல்லாம் உண்மையா? மனிதர்கள் வானத்தில் பறக்கின்றார்களா? வாட்ஸ்அப்பில் வீடியோ வருது, வாட்ஸ்அப்ல வர்றது 99% பொய். நீங்க பேஸ்புக்ல ஃபசாதுக்கு தான் பேஸ்புக் பயன்படுத்துறாங்க. அதனால பேஸ்புக்ல வந்துருது, வாட்ஸ்அப்ல வந்துருது, 99% பொய் அது, அதுல வர்றதுலாம். ரமதான் நோன்பு வைத்த பிறகு ஆறு நோன்பு வரும், அதையும் வைத்த பிறகு உடனே என்னங்க இது, இவரு தங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க. உடனே நேர்ந்த நோன்பை வைக்கலாமா? நேர்ந்த நோன்பையா? ரமதான் நோன்பு வைத்த பிறகு ஆறு நோன்பு வரும், சரி, அதை தெரியும் எல்லாத்துக்கும். அதையும் வைத்த பிறகு உடனே நேர்ந்த நோன்பை வைக்கலாமா அப்படின்றாங்க. ஆறு நோன்புக்கும் நேர்ச்சி நோன்புக்கும் சம்பந்தம் கிடையாது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மன்சாம ரமலான வாத்துபாவு சித்தமின் ஷவ்வால் கமன் சாம தஹருக்குள்ளஹோ. யார் ஒருவர் ரமதான் நோன்பையும் அதை தொடர்ந்து ஆறு நோன்பையும் வைப்பாரோ அவருக்கு ஒரு வருடம் முழுவதும் நோன்பு வச்ச நன்மை அல்லாஹ் தராங்கிறாங்க. நேர்ச்சி நோன்புக்கு அது சம்பந்தம் கிடையாது. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பேசணும் இந்த விஷயங்களை கேட்ட மாதிரி அமல் செய்ய தோப்பி தந்தல்வாடாங்க. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து மதரசா எஹியாவில் உள்ள மதரசா வந்திருக்காங்க, உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க.